அல்லாஹ்வுடைய அருள்மலை குர்ஆனுடைய விரிவுரையில் பொருளாதார விஷயத்திலே, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மூமின்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தை பற்றி நமக்கு சொல்லிக்காட்டினான். தர்மம் செய்வதனுடைய ஒழுக்கங்கள், தர்மம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், நடைமுறைகள் இவற்றை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவாக சொல்லிக்காட்டினான். அதே பொருளாதார விஷயத்திலே அடுத்த வசனத்திலே, அதாவது தர்மம் செய்வதனுடைய ஒழுக்கங்களை பற்றி, தர்மத்தினுடைய உதாரணங்கள் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி முடித்து அடுத்த வசனத்திலே அதே பொருளாதார சம்பந்தப்பட்ட செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய பாவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தர்மம் என்பது எப்படி செய்ய வேண்டிய வலியுறுத்தப்பட்ட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நல்ல காரியம், அந்த நல்ல காரியத்தை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அதில் உள்ள நடைமுறைகள் என்ன, விதிமுறைகள் என்ன என்றெல்லாம் விளக்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலேயே அதே பொருளாதார சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பாவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வட்டி என்ற பாவத்தை. இது பொருளாதார சம்பந்தப்பட்டதுதான், ஆனால் மிகப்பெரிய பாவம். இந்த பாவம் ஏன், இந்த வட்டி பாவமாச்சு, என்ன காரணம், எதனால் அல்லாஹ் வட்டி ஹராமாக்கணும், அதனுடைய விவரங்களை இந்த நாலஞ்சு வசனத்துக்கு ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். அருமைக்குரியவர்களே, வட்டியை பொறுத்த வரைக்கும் நாம் என்னென்னப்போம் அப்படின்னு சொன்னா, மற்ற பாவங்கள் திருட்டு, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை போன்ற இன்ன பிற பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அல்லது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தீமை. திருட்டுங்கிறது சமூகத்தில் மிகப்பெரிய தீமை, கொலைங்கிறது ஒரு பெரிய தீமை, கொள்ளைங்கிறது ஒரு பெரிய தீமை, அல்ல மற்ற பாவங்கள் இவையெல்லாம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தீமைகள், மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, சமூக அமைதியை கெடுக்கக்கூடியது, இதெல்லாம் ஹராமாக்கிறது அல்லாஹ் தடை செய்யறனா அர்த்தம் இருக்குது. வட்டிங்கிறத வந்து அந்த லிஸ்ட்ல கொண்டு வர முடியுமா? இது வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு செயல்பாடு, வியாபாரத்தை மாதிரி அல்லது மற்ற பொருளாதார ரீதியாக வந்து கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ரீதியாக என்னென்ன நிலைமைகள் இருக்குமோ, என்னென்ன வகைகள் இருக்குமோ அந்த வகையில் சம்பந்தப்படுது. இதை எப்படி கொண்டு ஒரு சமூக தீமையோடு சேர்க்க முடியும்? இன்னைக்கு ஒரு கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிவுங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்படுது, ஒரு சமூக தீமையில் ஏற்படுது, சமுதாயத்தில் ஒரு அமைதியை கெடுக்கக்கூடியவை. ஆனால் வட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு சமூக தீமை அல்ல. இது வந்து சரி, அப்படியே அது ஹராமா இருக்கட்டும், தடை செய்யப்படுதா இருக்கட்டும், அது பொருளாதார ரீதியான தடை செய்யப்படுதான் சொல்ல முடியும். சாராய வியாபாரம் இருக்குது, சாராய வியாபாரம் இது பொருளாதார ரீதியாக தடை செய்யப்பட்டது. பன்றிக்கறி இறைச்சி பண்றார், ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, பன்றிக்கறியுடைய இறைச்சி வியாபாரம் பண்றான், இது ஹராமு. இதை வந்து நம்ம சமூக தீமைன்னு சொல்ல முடியாது. பன்றி இறைச்சி சாப்பிடுறது சமூக தீமையா, பன்றி இறைச்சி வியாபாரம் பண்றது இது ஒரு பொருளாதார ரீதியான எக்கனாமிக்கல் எஃபோர்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய, பல எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சில தடைகள். அதனால பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட இந்த வட்டியை கொண்டு போய் எப்படி நம்ம சமூக தீமையோடு சேர்க்கலாம், கொலை மாதிரி, கொள்ளை மாதிரி, பெரும்பாவங்கள் மாதிரி எப்படி இந்த வட்டியை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா அழகா விளக்குறாங்க. ஏன் அல்லாஹ் வட்டியை கொண்டு போய் இவ்வளவு பெரிய பாவம்னு சொன்னா, வட்டியில் அப்படி என்ன மோசமான கெடுதல் இருக்குது அப்படின்னு ரப்பல் ஆலமீன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நமக்கு தெரியும், புரியும். அல்லாஹ் அப்படிதான் பதில் சொல்றான். சில எதிர்கேள்விகளுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான். அதுல ஒண்ணு என்னன்னா, சொன்னதுல ஒரு முள் செடி, ஒரு முள் மரம், ஒரு மோசமான ஒரு முள் மரம் பாதையில் நின்று மக்களுக்கு இடையே கொடுத்துட்டு இருக்குது, போறவங்க மேலாம் குத்துது அந்த முள். இது யாராவது எடுக்க மாட்டாங்களா அந்த முள் மரத்தை? இப்படி போக்குவரத்து மக்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, முள்ளு மரம் முள்ளு குத்திட்டே இருந்த, அதில் உள்ள முள் விஷம் முள்ளு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒருத்தர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த முள் என் கையில் குத்தினாலும் பரவாயில்ல நான் அதை வெட்டுறேன் அப்படி அந்த முள் மரத்தை என்ன பண்ணுறாரு, வெட்டுறார். வெட்டி வேரோடு வெட்டணும், அப்போ தான் அந்த முள் வேரோடு வரும் அப்படின்னு வேரோடு வெட்டிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பக்கத்திலே கொண்டு போய் அதே முள் மரத்தினுடைய விதையை கொண்டு போய் போட போகிறாரு. இவர் வேரோடு பிடுங்கிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் அதே முள் மரத்தினுடைய விதையை கொண்டு போட போகிறாரு. நம்ம என்ன சொல்லுவாங்க, அவரை போடலாம் சொல்லாமா போடக்கூடாதுன்னு சொல்லுவோமா, நல்ல பக்கம் எடுத்துருவோம். ஏன்பா இந்த முள் மரம் தான் விஷம் முள், மக்களுக்கு கூட தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுக்க சொல்றோம் எடுத்துட்டு இருக்கோம், நீ என்ன அதே முள் மரத்தோடு போடுற அப்படின்னு கேட்கறோம். அப்ப அந்த முள் மரத்தை விதைக்க போறவர் சொல்றாரு, இதை நாங்க பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க, இந்த முள் மரத்துல முள் இருக்குது விஷம் முள் உங்களுக்கு குத்துது கரெக்ட் வாஸ்துதான், இந்த விதையில முள் இருக்குதா, விதையில எங்க முள் காட்டுங்க பாப்போம், இதே கூடாதுங்கிறீங்க, இது முள் மரத்தை சொல்றீங்க அர்த்தம் இருக்குது, ஏன்னா அதுல முள் இருக்குது அது உங்களுக்கு குத்துது, அது விஷம் முள் மோசமான முள் வாஸ்தவம் தான், இந்த விதையில எங்க முள் இருக்கு காட்டுங்க அப்படிங்கிறாரு. நம்மளால காட்ட முடியுமா, விதையில முள் காட்ட முடியுமா, ஆனால் அந்த விதை எந்த மாதிரி விதை, முள் மரத்தினுடைய விஷ விருட்சத்தினுடைய விதை அது. அதே மாதிரிதான் சகோதரர்களே, அந்த விஷ மரத்தினுடைய விதையில எப்படி முள்ளு கண்ணுக்கு தெரியாதோ, விஷம் முள்ளினுடைய மரத்தினுடைய அந்த விதையில எப்படி விஷம் கண்ணுக்கு தெரியாதோ, அதே மாதிரி இந்த வட்டி என்பது இது விஷ மரம் அல்ல, விஷ மரத்தினுடைய விதை, இது விஷ விருட்சத்தினுடைய விதை, இது அந்த முள்ளு மரத்தினுடைய விதை. இந்த முள்ளு மரத்தினுடைய இந்த விதை விதைக்கப்பட்டு விட்டால் எல்லா சமூக தீமைகள் நடக்கும், எல்லா சமூக தீமைகள். இன்னைக்கு உலகத்தில் நடந்த சகோதரர்களே, நடக்கக்கூடிய எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கன்னு பாருங்க, அது அப்படியே தேடி தேடி தேடி ரூட் காஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க போனா கடைசி வட்டி காரணமா இருக்கும், வட்டி காரணமா இருக்கும். இன்னைக்கு பலஸ்தீன்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இல்ல, பலஸ்தீன்ல பிரச்சனை நடந்துருது இல்ல, இந்த பிரச்சனை வட்டி தான் காரணம் அப்படின்னா நம்புவீங்களா நீங்க, இந்த பிரச்சனை வட்டி தான் காரணம். எப்படி முஸ்லீம்களுக்கு சொந்தமான பலஸ்தீன்ல முதல்ல முதல்ல யூதர்கள் வந்து குடியேறாங்க, முஸ்லீம்களுக்கு சொந்தமான பலஸ்தீன்ல ஒரு சின்ன பகுதி யூதர்கள் வந்து குடியேறாங்க. குடியேறி அந்த யூதர்கள் அவங்களுடைய வழமப்படியே, ஏன்னா யூதர்களுடைய குலத்தொழிலே வட்டியா வரந்தான், யூதர்களுடைய குலத்தொழில வட்டியா வரந்தான், ரசூலா காலத்தில் முன்னாடி காலத்திலிருந்தே வட்டியா இருந்தா அவனுடைய தொழில். அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, திட்டம் போட்டு பிளான் பண்ணி முதல்ல முஸ்லீம்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த முஸ்லீம்களுக்குங்க, எந்த முஸ்லீம்களுக்கு, பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு, பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு யூதர்கள் முதல் முதல்ல வட்டி கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அப்பாவி மக்கள் பாவம் விவரம் தெரியாம அல்லாஹ் ஹராமாக்குனது விஷயம், அதனுடைய அதனுடைய பாரதூரமான பாவங்கள் தெரியாம நீ நம்மளுக்கு பார்க்கணும்ல, வட்டி எவ்வளவு பெரிய பாவம் தெரியாம வட்டியில போய் மாட்டிக்கிறான். அதே மாதிரி பலஸ்தீன் மக்கள் அதனுடைய விஷ விருட்சத்தினுடைய அதனுடைய விளைவு தெரியாம யூதர்கள் வட்டி கடன் வாங்கினாங்க. நாளடையில் வட்டி கடன் வாங்க அந்த மக்கள் என்ன பண்ணானா, அவங்களோட சொந்தமான இடத்தை அடகு எழுதி வாங்க ஆரம்பிச்சான், அவங்க சொந்தமான இடங்களை அடகுக்கு எழுதி வாங்க ஆரம்பிச்சான், அவங்களோட வீடுகளை அடகுக்கு எழுதி வாங்க ஆரம்பிச்சான். மற்ற நகை நகைலாம் வேண்டாம், உங்களுக்கு இடம் தான் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வட்டி கடன் தரோம், இடம் தான் சொல்லுங்க, உங்க வீடு தான் சொல்லுங்க, வட்டி கடன் தரோம், நகைலாம் எங்களுக்கு வேண்டாம், வெஹிக்கிள் வாகனங்கள் அதெல்லாம் வேண்டாம், இடம் தான் சொல்லுங்க. இப்படி திட்டமிட்ட அப்பாய் மக்களுக்கு பாவம் இவங்களுடைய சூழ்ச்சி தெரியல, திட்டமிட்ட சூழ்ச்சி தெரியல, என்ன பண்ணாங்க, அர்ஜென்ட் கடன் தேவை, இடத்தை எழுதி கொடுத்தாங்க, கடன் வாங்கினாங்க. வட்டிக்கு கடன் வாங்கினா விளங்குமானவன், வட்டிக்கு கடன் வாங்கி உருப்பிட்டுதான் வளத்துல சரித்திரம் இருக்குதா, அல்லாஹ் பின்னாடி சொல்றான். வட்டிக்கு கடன் வாங்கி நான் உதாரணமா என்ன சார், நீங்க நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் தரமாட்டேன், நீங்க நான் போய் மார்வாடி வட்டி கடன் வாங்கினேன், அந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு நீ பெரிய கோடி சொல்றா இருக்கிறேன், ஒரு ஆள் உலகத்தில் காட்டுங்க பாப்போம், வட்டி கடன் வாங்கி உருப்பிடாத சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி அந்த மக்கள் இதனுடைய சூழ்ச்சி தெரியாம தங்களுடைய இடங்களை கொண்டு போய் அழகு வச்சாங்க, அவங்க சொந்தமான இடங்களை நாலடையில வட்டியில மூழ்கிச்சு இடத்த எடுத்துக்கிட்டான். இப்படி இடத்த ஆக்கிரமிப்பு தான் இன்னைக்கு சகோதரர்களே இவ்வளவு பெரிய இஸ்ரேலாக வளர்ந்து நிற்குது. இன்னைக்கு அந்த மக்கள் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் காரணம் யாருது, இதுதான் காரணம், வட்டி தான் காரணம். இப்படி உலகத்தினுடைய எந்த பிரச்சனையை பார்த்தாலும் வெளிப்படை நமக்கு தெரியாது, வெளிப்படை வட்டியை தெரியாது. ஆனா ரூட் காஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு வட்டி முக்கியமான காரணமா இருக்கும். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் உள்ள குழப்பங்கள், சமுதாயத்தில் ஃபசாதுகள் அனைத்துக்கும் அடிப்படை காரணம், மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டி மிக முக்கியமான காரணமா இருக்கும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை பத்தி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்டா, அல்லதீன யாக்குலுன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்து ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்டு மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாகவே தவிர எழுப்பப்பட மாட்டார்கள். அவர்கள் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களை போன்று மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான். இப்ப இங்க பாருங்க, இந்த ஆயத்தில் முதல்ல அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் வட்டியை உண்பவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்ப இதுல என்ன தெரியுது, வட்டியை உண்றது மட்டும்தான் ஹராமு, வட்டிய சாப்பிடுறது மட்டும்தான் ஹராமு. வட்டி காசுல துணி போட்டுக்கலாமா, வட்டி காசுல வீடு கட்டிக்கலாமா, வட்டி காசுல மத்த எல்லாம் சேசிச்சுக்கிறோம், ஒருத்தர் வட்டி காசுல எல்லா செலவும் வட்டி காசுல பண்ணிக்கிறாரு, சாப்பிடுறது மட்டும் ஹலாலா சாப்பிடறாரு, சம்பாத்தியத்திலிருந்து ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து சாப்பாடு மட்டும், மத்த எல்லாம் ஹலா ஹராம், எல்லாமே வட்டி. கேட்ட அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லதீன யாக்குலுன ரிபா, வட்டியை உண்ணுபவர் ஆரம்பிக்கிறான், அப்ப வட்டியை சாப்பிடுறது மட்டும் தான் ஹராம். நான் துணி போடுறது, டிரெஸ் போடுறது, மனைவி மக்களை பராமரிக்கிறது, வீட்டு பொருள் வாங்குறது, வீட்டில் உபயோக பொருள் வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கு இடம் வாங்குறது, இது எல்லாம் வட்டி பணம், ஆனா சாப்பிடுறது மட்டும் ஹலாலான பணம். குடுமா இது, குடுமா ஏங்க, அதெல்லாம் சாப்பிட தானே ஹராம வைக்கிறான். இது எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஹுரிமத் அலைக்கும் லஹ்முல் கின்சீர், பன்றியுடைய இறைச்சி ஹராமாக்கப்படும் சொன்ன உடனே இறைச்சி மட்டும்தான் ஹராமு, மத்தெல்லாம் ஹலாம் சொன்னாங்க, அந்த மாதிரி இது. சாப்பிடுறது மட்டும் தான் ஹராம்னா, அல்லாஹ் சாப்பாடுங்கிற வார்த்தையை, இது அரபில மட்டுமல்ல நம்ம புழக்கத்து எல்லா பாஷையும் உள்ள புழக்கம், அவன் சொத்த பூரா வித்து தின்னுபுட்டாங்க, சொத்த பூரா என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், வித்து தின்னுபுட்டாங்கடா. என்னங்க அவ்வளோத்தையுமா தின்ண்டான், வித்து தின்னா எல்லாத்தையும் தின்ண்டான் அர்த்தமா, அவன் அநாத காசுல திங்கிற பைய, அநாத காசு தின்னு உட்காந்துருக்கான் சொல்றமா இல்லையா, அவன் அனாத காசை போற காசு அள்ளி திங்கிறான் அர்த்தமா, அவன் பள்ளிவாச காசை உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களா. அப்ப இந்த ஸ்லோகன், இந்த ஸ்லோகன்கள் எதை குறிக்கும், எதை குறிக்கும், வெறும் சாப்பாட்டை மட்டுமல்ல, பள்ளிவாச காசை ஹராம அனுபவிக்கிறான், அனாத காசை ஹராம அனுபவிக்கிறான், சொத்தை வித்து தின்னுட்டான்டா, சொத்தை பூரா வித்து என்ன பண்ணிட்டான், பயன்படுத்திட்டான், அதான அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரிதான் சகோதரர்களே, இங்க அல்லதீன யாக்குலுன ரிபா, வட்டியை உண்பவர்கள், வட்டியை உண்பவர்கள் அப்படின்னு சொன்னதுனால வெறும் திங்கிறது மட்டும் நோக்கம் அல்ல, உண்பது மட்டும் நோக்கம் அல்ல, மாறாக வட்டி பணத்தை பயன்படுத்துவது. ஏன்னா இப்படி சில பேர் ஒரு பிரிவினர் இருக்காங்க, வட்டியை வந்து சாப்பிடுறது மட்டும்தான் ஹராம், ஏன்னா நல்லா சாப்பாடுன்னு சொல்லிட்டான், மற்ற துணி போடுறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கு சாமான வாங்கி போறது, மனைவி மக்களை பராமரிக்கிறது, இதெல்லாம் வட்டி கணக்கில் பண்ணிக்கலாம், சாப்பிடுறது மட்டும்தான் வட்டி ஹராம், இப்படி சில பைத்தியக்காரர் இருக்காங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுறது என்பது பொருள் வந்து பயன்படுத்துவது, புழங்குவது. அப்ப வட்டியை பயன்படுத்துபவர் அவருக்கு அல்லாஹ் முதல் தண்டனை என்ன கொடுக்குறான் பாருங்க, முதல்ல சொல்ற தண்டனை, மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் எடுத்தவரை போன்று எழுப்பப்படுவார். இதுல நல்லா என்ன சொல்லலாம் பாருங்க, ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் எடுத்தவரை போன்று மறுமையில் எழுப்பப்படுவார் அப்படின்னா, அப்ப ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு, சான்ஸ் இருக்கு. அல்லாஹ் சொல்ற மறுமையில் எழுப்பப்படும் பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் எடுத்தவரை போன்று எழுப்பப்படுவார். அப்ப ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் எடுத்தவரை எழுப்பப்படுறீங்கன்னா, அப்ப நடக்கிறது சாத்தியம் இல்ல, அதை அல்லாஹ் சொல்லுவானா, நடக்க சாத்தியமே இல்லைங்க, அதை அல்லாஹ் சொல்லுவானா, கற்பனையா சொல்லுவான் அல்லாஹ். அப்ப எது நடக்கிறது சாத்தியமோ, எது இம்பாசிபிளோ, அதுதான் அல்லாஹ் சொல்லுவான். அப்படிங்கும் பொழுது இந்த ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் எடுப்பது என்பது இம்பாசிபிள், சாரி இம்பாசிபிள் இல்ல, இது பாசிபிள், இது நடக்கக்கூடியது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானத்துல நடப்பதற்கு சாத்தியமான பாசிபிளான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், பாசிபிளான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், இது நடக்க சாத்தியமானது. அப்ப ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிக்குமா ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க, பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சொல்றாங்க, வாய்ப்பு இருக்குது, ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்றீங்க? அப்ப நீ தர்காக்கெல்லாம் கட்டி போடுறாங்களே பேய், தர்காக்களை பேய் கட்டி போடுறாங்கல்ல, சைத்தான திண்டப்பட்டுதானது. அப்ப அந்த பேயெல்லாம் உண்மையா? அந்த பேய்க்கு தர்காவை கொண்டு கட்டி போடலாமா? இல்ல தர்காவை கட்டி போட்டா அதுக்கு மருந்து கிடைக்குமா, மருத்துவம் கிடைக்குமா, அது சிஃபா கிடைக்குமா, அதெல்லாம் உண்மையா, பேயாடுறதுலாம் உண்மையா அப்படின்னு நினைச்சுக்கிண்டா அப்படின்னு பாத்தீங்கடா சோல. இந்த பேய் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பேயாட்டங்கள் உண்மைகள். ஒரு சிலது ஒன்னு ரெண்டு ஆக்சன் இருக்கலாம், நடிப்பா இருக்கலாம், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உண்மை. எப்படி உண்மை? இன்னைக்கு ஒரு தர்கால ஒரு பேய் ஆடுது. அந்த பேயை போய் பாருங்க, அது சாதாரணமா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு பொம்பளை அந்த மாதிரி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா அந்த பொம்பளை ஆடுவா பாருங்க, ஆட்டம் அப்படி ஆடுவா, பெல்ட் அடிப்பா. பாத்துருக்கீங்க தர்கால, ஏராடி தர்காலே போய் பாருங்க, வாய்ப்பு கிடைச்சா பெல்ட் அடிக்கும் பாருங்க, அப்படி பெல்ட் அடிக்கும் பொம்பளை. ஒரு ஆம்பளை விட மோசமா ஆக்டிவ், உடம்புக்கு அப்படியே முறுக்கேறிடும், ஆடும் தலைவிரி கோலமா. அந்த பேய் இறந்ததுக்கு அப்புறம் அப்படி மயக்கடிச்சு போடுங்க, நமக்கு நம்மள இப்படி ஆடணுங்கிற மாதிரி. அதே மாதிரி சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத, சாதாரண மனிதர்களால் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சில காரியங்களை பேய் பிடித்தவர்கள், அதாவது சைத்தான் பிடிச்சவங்க செய்யறத பார்க்கலாம். அப்ப இது உண்மையா பொய்யா பாத்தீங்கன்னா சகோதரர், இது உண்மை. நூத்துல பொய்யா டிராமா நடிக்கிறாங்க அப்படிலாம் ஒதுக்கிட்டு அதை நிரூபிச்சுட்டு 50 லட்சம் ரூபாய் தர தயார், ஒரு கூட இதெல்லாம் சவால் விடலாம், அவர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் இருக்கிறத காட்டலாம். ஆனா யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி சைத்தான் தின்னப்பட்டு பைத்தியம் தின்னப்பட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யதார்த்தம் என்ன, உண்மை என்னன்னு சொல்லி ரூட் காஸ்ட் ஆராயாம சும்மா புத்தாம் போதுகளை சவால் அள்ளி விடுறதுல அர்த்தம் இல்ல. நிரூபிச்சுடா 50 லட்சம் தர தயார், நிரூபிச்சுடா 1 கோடி தர தயார் அப்படின்னு சொல்லி புத்தாம் புதா சவால் அள்ளி வீசுறது அரசியலுக்கு வேணா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க தவிர இஸ்லாத்துக்கு ஒத்து வராது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, இது ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்ப இதெல்லாம் சாத்தியமே இல்ல, இதெல்லாம் பொய், 50 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வச்சு பந்தயம் கட்டுற அளவுக்கு இது பொய்னு சொன்னா சாத்தியம் இல்லாத ஒன்று அல்லாஹ் எப்படி சொல்றான்? சைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் எடுத்தவர்களை போட்டு எழுப்பப்படுவார்கள் அப்படி அல்லாஹ் எப்படி சொல்றான்? அப்ப சாத்தியம் இருக்க போய் தான் அல்லா சொல்றான். சாத்தியம் இல்லாத விஷயங்களை, இம்பாசிபிளான விஷயங்கள் அல்லா சொல்ல மாட்டான், நடக்க முடியாத விஷயங்கள் அல்லா சொல்ல மாட்டான். அல்லா சொல்றது பாசிபிளான விஷயங்களை தான் சொல்லுவான், நடக்க சாத்தியம் உள்ளதுதான் சொல்லுவான். அப்படிங்கும் போது அப்ப என்னது உண்மையா, இது எப்படி உண்மை இது அப்படின்னு பாத்தீங்கடா அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சைத்தான முதல்ல படைக்கும் பொழுது அவன்கிட்ட சைத்தான் வந்து அல்லாட்ட சவால் விடுறான். வருது, யா அல்லாஹ் நீ என்னை வழியெடுத்ததின் காரணமாக, சைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விடுறான், என்னை வழியெடுத்ததின் காரணமாக, எந்த ஆதமின் காரணமாக, எந்த ஆதமுக்கு சஜிதா செய்யாததினால் என்னை நீ வந்து மல்வோன் ஆக்கினியோ, சபிக்கப்பட்டன் ஆக்கினியோ, எந்த ஆதமின் காரணமாக நான் இந்த நிலைமைக்கு ஆளானோ, இதே ஆதமுடைய மக்களை உகவியன்னாகும், அவர்களுடைய முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் வலப்பக்கத்தில் இளப்பக்கத்திலும் நாளா படத்தில் சூழ்ந்துகிட்டு அவர்களை நான் வழி எடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், சைத்தான் சவால் விடுறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், போடா போ, வழி எடுத்துக்கோ, என்டே சவால் விடுறியா, இப்ப வழி எடுத்துக்கோ. உன்னால் வழி எடுக்கப்படுபவன் இறையச்சம் இல்லாதன வழி எடுக்கப்படுவான், என்னுடைய பயம் இருக்கிற நீ ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப சைத்தான் கேக்குறான், அப்படியா வழியெடுக்க முடியாதா, நான் வழி எடுத்துக்கவா, முடிஞ்ச செஞ்சுக்க. சேத்தான் அல்லாட்டே கேட்கிறான், அப்ப அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் ஆற்றல் கொடு, கொஞ்சம் பவர் கொடு, நான் வழியெடுத்து கொஞ்சம் பவர் வேணும்ல, பவர் எல்லாம் நான் வழியெடுக்க முடியும், கொஞ்சம் பவர் கொடு. அல்லாஹ் கொஞ்சம் பவரையும் கொடுத்து அனுப்பினான். சேத்தான் வழியெடுப்பதற்கு சில சக்திகளை, சில ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு வந்த சேத்தான் உட்கார்ந்து யோசிக்கிறான், ரூம் போட்டு யார் யாரை எப்படி வழியெடுக்கலாம், யார் யார அவங்களுடைய அட்மாஸ்பியரு, அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய வாழக்கூடிய சூழ்நிலை, அவங்களுடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய நாலேஜ், பேசிக் நாலேஜ், இஸ்லாமிக் நாலேஜ், இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றான். இது எல்லாத்தையும் வச்சு வழிகெடுத்தா வழி எடுக்க முடியும், ஈஸியா வந்து பாவம் செய்யணும், எல்லாம் பாவம் செஞ்சிட மாட்டான், செஞ்சிருக்க ஒரு நாளைக்கு தவா செஞ்சிருவான். எவ்வளவுதான் பார்த்து சாராயம் குடிக்க, எவ்வளவுதான் குடிப்பாங்க, ஒரு காலத்துல தேகட்டி போய் அட போப்பா இப்படி அணியாது சாராயம் குடிச்சிருமே, யா அல்லாஹ் மன்னிச்சிடலாம், அல்லாஹ் மன்னிச்சிடறான். விபச்சாரம் பண்ற எவ்வளவு தான் பண்ணுவான், விபச்சாரம் பண்ணி பண்ணி பண்ணி தகையா சோர்ந்து போயிட்டான். சே போடா என்னத்த பெரிய விபச்சாரம், அல்லாஹ் மன்னிச்சிடலா, அல்லாஹ் மன்னிச்சிடறான். அப்ப சைத்தான் பாக்குறான், இப்படி பொத்தான் பொதுவா அவனை போய் விபச்சாரம் செய்ய வச்சாலோ, சாராயம் குடிக்க வச்சாலோ, அல்லது கொலை பண்ண கொலை பண்றான் பண்றான் பண்றான் பண்றான், 100 கொலை பண்ணி தௌபா செய்யலையா அல்லாட்ட, 100 கொலை பண்ணவங்க தௌபா செய்யலையா, எவ்வளவுதான் செய்வான், ஒரு காலத்துல வெறுத்து போய் தௌபா செய்வான். அந்த நிலைக்கு ஆளாயிட கூடாது. அதனால திட்டமிட்டு பிளான் பண்றான் சைத்தான், திட்டமிட்டு வழி எடுக்கணும், வித்தியாசம் வித்தியாசம் வழி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் சைத்தான் பார்க்கும் பொழுது அந்தந்த மக்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய அட்மாஸ்பியர், அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பேசிக் நாலேஜ், இஸ்லாமிக் நாலேஜ், இதை பூரா என்ன பண்றான், டேட்டா கிரியேட் பண்றான் சைத்தான். உட்காந்து டேட்டாஸ் கிரியேட் பண்றான், கிரியேட் பண்ணி சைத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியா ஓகே, அப்ப அந்த இவங்கெல்லாம் எடு, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்காரனா எடு, வெஸ்டர்ன் கல்ச்சர் சேர்ந்தவன், ஐரோப்பா காரணவன், அமெரிக்கா சேர்ந்தவன், இவங்களை பூரா எடு, இவங்கெல்லாம் வந்து பேய் பிசாசுலாம் நம்ப மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே அறிவியலா பாக்குறவனுங்க, அவனுங்க எல்லாமே அறிவியலா பாக்குறவங்க, பேய் பிசாசு நம்ப மாட்டாங்க, பேய் பிசாசு சினிமாவில் மட்டும் தான் காட்டுவாங்க, உண்மை யதார்த்தத்தில் காட்ட மாட்டான். அப்ப அவனை எப்படி வழி எடுக்கலாம், அவனுக்கு மனோயிச்சையை கொடு, மனோயிச்ச வெறி, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்னா கலக்கிறது, எல்லாம் ஒன்னா கூத்தடிக்கிறது, எல்லாம் ஒன்னா மது அருந்துறது, அதை ஒரு சாதாரண விஷயமா காட்டு, காட்டி அந்த மக்களை அந்த லைன்ல வழி எடுக்க ஆரம்பிச்சான். அந்த லைன்ல ஜினா விபச்சாரம் மது மங்கை ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னா கலக்கிறது, ஒரு கலாச்சாரம் இல்ல, ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்து அவங்க வழி எடுக்க ஆரம்பிச்சு. யாராவது வெஸ்டர்ன் கல்ச்சர் மக்களை, ஏன்னா அவன் நம்ப மாட்டான், பேய் பிசாசுனா நம்ப மாட்டான், அவன் பேசிக்காவே அந்த தொடர்பு இல்லை அவனுக்கு, பேய் பிசாசுனா உடனே அது டாக்டரை கூப்பிட்டு மருந்து பார்த்து அறிவியல் ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான், இது என்ன காரணம் சொல்லி, அதனால அவன்கிட்ட வேலைக்கு ஆகாது. அப்புறம் நம்ம ஆளுகிட்ட வந்தான், யாரு, மிடில் ஈஸ்ட், அதாவது அரபுக்காரங்கள்ட்ட, அரபுக்காரங்கள்ட்ட வந்தான். இவனும் பாத்தீங்கன்னா பேசிக்கா பேய் பிசாசன் நம்ப மாட்டான், அதனால இவனுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இவனுக்கு மனோயிச்சியை கொடுத்தான், மனோயிச்சியை கொடுத்தான், உலக ஆசையை கொடுத்தான், உலக மோகத்தை கொடுத்தான், அந்த உலக மோகத்தின் மூலமாக அவனை வெளியெடுக்க வச்சான். இந்த பக்கம் வந்தான், சவுத் ஏசியா தெற்காசிய பக்கம், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பர்மா இந்த சரௌண்டிங், இங்கெல்லாம் வந்து பேசிக்காகவே இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகம் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்க மக்கள், இவனை நம்பிக்கை ரீதியா அகிதா ரீதியா அவன் வழி எடுக்கணும். சீதா யோசிக்கிறான், எந்தெந்த மக்கள் எந்தெந்த பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர், பேசிக் நாலேஜ், அவங்களுக்கு வாழக்கூடிய ஜியாகிரபிக்கல் பொசிஷன், அவங்க வாழக்கூடிய புவியியல் ரீதியான வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் சேர்த்தான் பார்க்கறான். எல்லாத்தையும் சேர்த்தான் பார்த்து அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணும்பொழுதுதான் இந்த ஏரியா மக்கள், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறாங்கல்ல தெற்காசிய நாடுகள், இந்த தெற்காசிய நாடுகளை புற பார்க்கறான் சைத்தான். பார்த்து இவனை வந்து ஈஸியா மூட நம்பிக்கைகள் வழிகேடுத்தரலாம், ஏன்னா இவனுக்கு மூட நம்பிக்கை ரொம்ப அதிகம் இந்த மக்களுக்கு. பேசிக்காவே பாருங்க, பேய் பிடிக்கிறது முஸ்லீம் மட்டும், காஃபிர் முடியுதா இல்லையா, கிறிஸ்தவனுக்கு முடியுதா இல்லையா, இங்க ஜாதி மதம் கிடையாது, மூட நம்பிக்கை எல்லாம் ஜியாகிரபிக்கல் பூகோள ரீதியா பார்த்தா இவன் எல்லாம் கிட்ட ஒரே கல்ச்சர்ல உள்ளவன், இவங்களை வழிகெடுக்கிறதுக்கு பேய் பிசாசு தான் வழக்கு அப்படின்னு என்ன பண்ண, பேய் பிசாசை கையில் எடுத்தான், பேய் அல்லாஹ் கொடுத்த பவர் இருக்குல்ல, அந்த பவரை வச்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சான், அந்த பவரை கொடுத்து வச்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சான். நல்லா உட்காந்துருப்பான், அவனுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் தெரியாது, பேய் வந்துட்டா இங்கிலீஷ் பேசுவான், பாத்திரீங்களா, அவனுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் தெரியாதுங்க, பேய் வந்தா இங்கிலீஷ் பேசுவான், அவனுக்கு அடிச்சு போட்டாலும் ஆங்கிலம் தெரியாது, ஆனா பேய் வந்தா சூப்பரா இங்கிலீஷ் பேசுவான், ஆங்கிலம் பேசுவான், ஹிந்தி பேசுவான், தெலுங்கு பேசுவான். எப்படி நடந்துச்சு இது, மத்தெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லாங்க, மெல்ட்டி அடிக்கிறது, ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, திட்டுறது, டேய் அப்படின்னு மிரட்டுறது, இதெல்லாம் நடிக்கிறான்னு சொல்லலாம், எப்படி பாஷை எப்படி பேசுறான், நேற்று வரைக்கும் தெரியாது அவனுக்கு, திடீர்னு தெலுங்கு பேசுறான், திடீர்னு இங்கிலீஷ் பேசுறான், எப்படி நடந்துச்சு இது, நீ பாத்துருக்கீங்க பேய் பேசுறவங்கள, பார்த்தது இல்லையா, நிறைய பேர் பார்த்து இல்லைங்கிறாங்க, கொடுத்துருது ஒரு நாள் கூட கூட்டு வந்துடலாங்க ஏர்வாடில இருந்து பாருங்க, அதையும் பார்க்கணும்ல எப்படி இருந்து சொல்லி, ஏன்னா நான் கண்ணால பாத்துருக்கேன், நான் பேய் பிடிச்ச கண்ணால பாத்துருக்கிறேன், சில நம்மளால நம்பவே முடியாது, நீங்க எல்லாம் குத்துறது ஆடுறது அழைக்கிறது மேலே தாவறது தவறுது இதெல்லாம் வந்து ஆக்சன் கட்டுறா பயமுறுத்துறான் நடிக்கிறான்னு சொல்லலாம், ஒரு பாஷை எப்படி நடிக்க முடியும், நேத்து வரைக்கும் சுட்டுப்படலாம் இங்கிலீஷ் தெரியாது, பேய் வந்து ஈஸியா இங்கிலீஷ் பேசுவான், அந்த பேய் போனா இங்கிலீஷ் பேச தெரியாது, அந்த ஹிந்தி பேய் வந்தா ஹிந்தி பேசுவான், தெலுங்கு பேய் வந்தா தெலுங்கு பேசுவான், அது போயிடுச்சுனா திரும்ப பேச முடியாது. அப்ப இது எப்படி நடக்குது, இது எப்படி நடிப்புன்னு ஒதுக்கிட முடியும், இதே போய் டிராமான்னு சொல்ல முடியும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷைத்தானுக்கு கொடுத்த அந்த சக்தியை வைத்து ஷைத்தான் அவனை இங்கிலீஷ் பேச வைக்கிறான், ஷைத்தான் அவனை ஹிந்தி பேச வைக்கிறான், ஷைத்தான் அவனை உங்க உருது பேச வைக்கிறான், தெலுங்கு பேச வைக்கிறான். அவனால செய்ய முடியாதெல்லாம் செய்யற மாதிரி ஷைத்தான் செஞ்சு காட்டுறான். ஏன் இந்த பகுதி மக்கள் தான் இவங்க ஈமான கெடுக்கணும்னு சொன்னா இந்த ஷைத்தானை வச்சு என்ன பண்றான், ஷைத்தான் இந்த ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிச்சவங்களை வச்சு இவங்களுக்கு நோய் நிவாரணம் என்னன்னு பாருங்க. இந்த பேய் பிடிச்சவங்க நிவாரணம் கேட்டு பாருங்க, பள்ளிவாசல கட்டி போடு, மக்காப்புல கட்டி போட்டு தினம் தினம் தராயத்தில் ஒரு அத்தனை பேர் ஓதி ஊதுங்க, குணமாகாது குணமாகாது. காவத்துள்ள கட்டி போட்டு காவத்துள்ளாடைய தராயத்துள்ள இமாமும் லட்சோபலட்சமான தொழு தராயத்துற மக்களும் லட்சோபலட்சமா குரான் ஓதுற மக்களும் ஓதி ஊதி பாருங்க, குணமாகாது. சரி, கபர்ல கொண்டு கட்டிப்பட குணமாயிடும், தர்காக்கள்ல கபர்ல கொண்டு கட்டிப்பட குணமாயிடும் அப்படின்டா. கபர்கள் உயர்ந்த கபர் யாருடைய கபரு? கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு. அவங்களுடைய கபர்ல கொண்டு பேயை கட்டி போட்டு குணமானதா சரித்திரம் இருக்குதா? இங்க சரித்திரம் இருக்குதா? ரசூலுல்லாஹி மஸ்ஜித் நபவியில ஒரு பேய் கட்டி போட்டு அங்க குணமாச்சு சரித்திரம் இருக்குதா? கிடையாது. ஏன் இங்கெல்லாம் கட்டி போட்டு குணமாயிட்டா, பள்ளிவாசல கட்டி போட்டு ஓதி ஊதி குணமாயிட்டா, மெஹராபில் கட்டி போட்டு தொழுது முடிச்சனால ஓதி ஊதுங்க குணமாயிடும் அப்படி குணமாயிட்டா, காபத்துள்ளால கட்டி போட்டு குணமாயிட்டா, நம்பிக்கை யார் பேர்ல வரும்? அல்லாஹ் பேர்ல வரும். அது பிடிக்குமா சைத்தானுக்கு? அது வரக்கூடாதுன்னு இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உங்களை அல்லாவுடைய சிந்தனையை விட்டு அல்லாஹ் நம்பிக்கையோட திருப்பணுங்கதான் அவன் நோக்கமே. அப்ப அதனால என்ன பண்றாடா, எப்படி இது ஒரு மாய தோற்றத்தை சைத்தான் ஏற்படுத்துறான். எந்த மாய தோற்றம்? தெலுங்கு பேசுற மாதிரி, ஹிந்தி பேசுற மாதிரி, குதிக்கிற மாதிரி, ஜம்ப் பண்ற மாதிரி, ஆடுற மாதிரி, ஓடுற மாதிரி மாய தோட்டத்தை ஏற்படுத்துறானோ அதே சைத்தான் என்ன பண்றான்டா, இவன் தர்காக்கல்ல கொண்டு கட்டி போட்டா மட்டும்தான் குணமாகும்ங்கிற மாதிரி மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துறான். தர்கால மட்டுமல்ல, வேளாங்கண்ணி சர்ச்சில் இருக்குது பேய், வேளாங்கண்ணி சர்ச்சில் இருக்குதுல்ல, அங்கேயும் பேய் குணமாகுது. ஆ சைத்தான், ஆ ஓகே சைத்தான், அது பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனை? பள்ளிவாசல் தான் பிரச்சனை அவனுக்கு. பள்ளிவாசல கட்டி போட்டா குடமானா நம்பிக்கை யாரு மேல வந்துடும்? அல்லாஹ் மேல வந்துடும். அது வரக்கூடாது. எனக்கு நோக்கம் அல்லாஹ் அல்லாதவர்கள், அது யாரா இருக்கட்டும், வேளாங்கண்ணி மாதாவா இருக்கட்டும், திருப்பதி வெங்கடாச்சலபதியா இருக்கட்டும், மூசா காதிரி பாபாவா இருக்கட்டும், ஷேக் தாவூத் பாபாவா இருக்கட்டும், யாரா இருந்தா ஐ டோன்ட் கேர், யாரா இருக்க கூடாது, அல்லாஹ் இருக்க கூடாது. அப்ப என்ன பண்றான் ஷைத்தான், அந்த தர்காக்கல்ல கொண்டு கட்டி போட்டாதான் குணமாகும் அப்படிங்கிற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துறான். அப்ப நம்பிக்கை யார் பேர்ல வரும்? யார் பேர்ல வரும்? தர்காக்கள் பேர்ல வரும். சரி புரிஞ்சுங்களா? எந்த வெள்ளக்காரனுக்காவது பிரிட்டிஷ்காரனுக்கு பேய் பிடிச்சது அங்குள்ள தர்காவில் கட்டி போட்டாங்க குணமாயிடுச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரபுக்காரனுக்கு பேய் பிடிச்சது மஸ்ஜித் நபியில கட்டி போட்டாங்க குணமாயிடுச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அங்கெல்லாம் ஏன் பேய் பிடிக்கிறது இல்ல? ஷைத்தானுக்கு தெரியும் அங்கெல்லாம் பேய் பிடிச்சா பிரயோஜனம் இல்லை, ஈமானுக்கு எடுக்க முடியாது, அவனுக்கு எடுக்கிறது வேற வழி வச்சுக்கிட்டான். இந்த மக்கள் தான் அப்பாவி மக்கள், மூட நம்பிக்கை பேசிக்கா உள்ள மக்கள். ஜியோகிராபிக்கலா ரீதியா, புவியியல் ரீதியா இந்த மக்கள் பேசிக்கா மூட நம்பிக்கையில் உள்ள மக்கள். அதனால சைத்தான் என்ன பண்றான், இந்த மக்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துறான், பேய் பிடிச்ச மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துறான். அந்த பேய் தர்காக்கு போனா மட்டும்தான் குணமாகும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துறான். தர்காக்கு மட்டும் இல்லைங்க, மந்திரவாதத்தை கூட மந்திரிச்சு பாருங்க, அப்போ பேய் குணமாகும். மந்திரவாதி வேப்பல் அடிப்பான், வேப்பல் அடிச்சா பாருங்க அப்போ பேய் குணமாகும். ஏன் பிரச்சனை இல்ல, டோன்ட் கேர், எனக்கு மந்திரவாதியா இருக்கட்டும் பாபாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எதா இருக்க கூடாது, பள்ளிவாசலா இருக்க கூடாது. சொல்ல புரிஞ்சுங்களா? இப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இதெல்லாம் போய் டூப்ளிகேட் நடிப்பு ஆக்ஷன் நிரூபிச்சுட்டா 50 லட்சம் தர தயார் சொல்ல முடியுமா? நிரூபிச்சுட்டா 1 கோடி தர தயார் அப்படின்னு நுனிப்புள் மேஞ்சு சொல்ல முடியுமா? இதெல்லாம் யதார்த்தம் உண்மை. என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஷைத்தானுக்கு சில பவரை கொடுத்துட்டான். அதனாலதான் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் வராம இருக்கிறதுக்கு, ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் வராம இருக்கிறதுக்கு தினந்தோறும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஔது பிரபில் ஃபலக், குல் ஔது பிரபின் நாஸ், ஆயத்துல் குர்சி இதெல்லாம் ஓதி உடம்புல தடவிட்டு படுங்க, உங்களுக்கு ஷைத்தானுடைய தீங்கு விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சைத்தானுடைய தீங்கு பாதுகாப்பான அர்த்தம், சைத்தான் இந்த மாதிரி தீண்டுதல்களோ சைத்தான உணர்வுகளோ சைத்தான் எந்த விதமான எஃபெக்ட் உங்களுக்கு வராது. இந்த சூறாக்கெல்லாம் ஓதி ஊதிட்டு படுத்தீங்கடா. சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருத்தருக்கு அந்த மாதிரி வந்துருச்சு, சைத்தான் தீண்டிட்டான், பைத்தியம் பிடிச்சிருச்சு, சைத்தான தீண்டப்பட்டு பைத்தியம் ஆக்கப்பட்டு விட்டார், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க நம்மளாம் வந்துடாம என்ன ட்ரீட்மெண்ட், அப்போ இதே ட்ரீட்மெண்ட் தான். என்ன ட்ரீட்மெண்ட், அல்ஹம்து சூரா ஆயத்துல் குர்சி குல்லுவல்லாஹத் குல்லாது பிரபிநாஸ், இந்த சூறாக்களை ஓதி ஊதணும். அல்லாஹ் அனுமதிச்ச விஷயத்துல மெடிக்கல் ரீதியா மருத்துவ ரீதியா நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டரோ அல்லது நல்ல மனநல மருத்துவரோ நல்ல டாக்டருக்கு அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அல்லாஹ் துஆ செய்யணும், ரப்பல் ஆலமீனே நீ அனுமதிச்ச இந்த வழியை தவிர மூன்றாவது வழியை தேட மாட்டேன், நீ இதிலே ஷிஃபா கொடுத்தாலும் சரி இல்ல மௌத்தாக்குனாலும் சரி, இதிலே ஷிஃபா கொடுத்தாலும் சரி இல்ல மௌத்தாக்குனாலும் சரி மூன்றாவது வழியை தேட மாட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு உறுதியா இருங்க. அல்லாஹ் சோதிப்பான், சைத்தான சோதிப்பான், நிச்சயமா அல்லாஹ் இறுதி வெற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். தர்காக்கு போகாமலே எல்லாம் குணமாக்குவான். ஆனா பாமர மக்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லல்ல, தவக்குள் இல்லல்ல, பொறுமை இல்லல்ல, என்ன பண்றான், இந்த பொறுமை இல்லாத தன்மையை இந்த நம்பிக்கையற்ற தன்மையை சைத்தான் பயன்படுத்தி அவங்கள தர்காக்கு போக வைக்கிறான். 40 நாள் தங்குறாங்க, 50 நாள் தங்குறாங்க, தங்கி முடிச்ச பிறகு அவங்க ஈமானையும் செல்வத்தையும் சேர்ந்து எழுந்துட்டு வந்துடுறாங்க. அது நீ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் எங்கங்க, எங்க ஏர்வாடி வாய்ப்படுத்த ஏர்வாடி போய் பாருங்க, நான் போய் பார்த்துருக்கேன் பல தடவை, நான் ஒரு முறை மாட்டிருக்கேன் பேய்கிட்ட ஏர்வாடியில் ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், 15 வருஷம் முன்னாடி தப்லீக் ஜமாத்து போயிருந்தோம், போயிருக்கும் போது அங்கே ஏர்வாடியில் கொண்டு என் ஜமாத்தை போட்டாங்க, என்ன நினைச்சாலும் தெரியல, அங்கே உள்ளவங்க ஏர்வாடியில் தங்கியிருக்கிறோம், அங்கே ஏர்வாடியில் காட்டு பள்ளின்னு ஒரு பள்ளியாக சொல்றது, இப்போ நல்லா ஞாபகம் எனக்கு, அந்த பள்ளி வந்து தர்கா ஊருக்குள்ள ஒரு பள்ளியாக சொல்றது, காட்டு பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் போய் லோகர் தோத்தோடனே அனௌன்ஸ் பண்ணுறோம், நோம்பு டைம் நினைக்கிறேன், நோம்பு டைம் ரமலான் மாசம், சோதரில் அசருக்கு பிறகு கஷ்டம் இருக்கு யாராவது வாங்க அப்படின்னும், ஒருத்தராவது வரணுமே, ஒருத்தருமே வரல, சரி நம்மளா போவோம், அப்பதான் தெரிஞ்சாங்க எல்லாமே வெளியூருக்காரங்க, யாருமே உள்ளூருக்காரங்க இல்லை, நம்மளா போகணும் போறோம். போய் ஒருத்தர் உட்காந்து ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாரு, எங்களை பார்த்தோன்னு தாடி தூக்கமா 5-6 பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாரு சத்தமா, சரி மாஷா அல்லாஹ் மாறும் அலைக்கும் சலாம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டோம், வாங்க பாய் முசாஃப் சென்று அவர் டீ குடிச்சிருந்தார் உட்காந்து. அப்புறம் கூட இருந்த சகோதரர் பாய் டீ குடிக்கிறீங்களே பாய், இது என்ன மாசம் பாய் அப்படின்னாரு, இது ஏப்ரல் மே மாசம் அப்படின்னாரு, சரி அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் நான் என்ன பண்ண, அவருக்கு கொஞ்சம் தொழுகை இபாதத்து அல்லாஹ் ஆகிறது இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 நிமிஷம் பேசியிருப்போம், நான் சொல்ல சொல்ல சொல்ல என் கையை அப்படி இறுக்கிக்கிட்டே வருது, கையை பிடிச்சிருக்கிறது முசாவது, கை சொல்ல சொல்ல கையை அப்படி இறுக்கிட்டே வருது, என்ன கை இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு 3-4 நிமிஷத்துல ஆஹா சிரிக்க ஆரம்பிச்சாரு, சிரிக்க ஆரம்பிச்சா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, கையை அப்படி விடுக்கலன்னு பார்த்தா கையை விட மாட்டேங்கிறாரு, கையை பிடிச்ச புடிய இறுக்கிட்டே போகுது. அப்புறம் இந்த டீ கடைக்கார ஓடியாடுறாரு, ஒரு கட்டு ஏங்க அவனை விடுங்க அவன் பைத்தியங்க பைத்தியாரு அவனை விடுறதா, அவன் என்ன விட மாட்டேங்கிறாங்க, என் கையை அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் இருக்கணும் இருக்கல, அப்புறம் அவர் என்ன பண்ண கட்டிடுறது ஓங்கி அடிச்சாரு, அதுக்கப்புறம் கையை விட்டான். அப்புறம் சொன்னாரு, நீங்க பேசுறது முதல்ல நல்லா தான் இருப்பாங்க, நீ நல்லா நினைச்சு பேசுறாதீங்க, இது என் அனுபவத்தில் நடந்தது ஒரு 15 வருஷம் முன்னாடி நேரடியாக நடந்தது ஏற்பாடுல, அப்பதான் சொன்னாரு யார்கிட்ட பேசணும் முதல்ல கையில வளையம் இருக்குதான்னு பாருங்க, வளையம் இருந்தா மேப்படி நடத்தும், அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசணும் கையை முதல்ல காட்டுப்பான், வளைய பார்த்துதான் பேசுறது. இந்த மாதிரி நல்லா சுத்திட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ரொம்ப மாமா மனநிறைவோடு சொன்ன மாதிரி சொன்னாரு, நாங்களும் சரி நல்லா சந்தோஷமா சலாம் சொல்றாரு அப்படின்னு போய் பேசினா கடைசி அவர் மேப்படி. அப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு வரும். இப்ப இவங்களை கொண்டு போய் அந்த ஏர்வாடியில் கூட விடுறதுனாலயோ தர்காக்கள் கட்டி போடுறதுனாலயோ குணமாக மாண்டா, சைத்தான் குணமாகற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவான். ஏன், அல்லாஹ் சில சக்தியை கொடுத்துருக்கான் அவனுக்கு, சைத்தானுக்கு அல்லாஹ் சுபஹானத்துல சில சக்தியை கொடுத்துருக்கான், அந்த சக்தியை வச்சு காட்டுவான். அதனாலதான் சகோதரர்களே, சைத்தானால் தீண்டப்படுவதும் பைத்தியம் பிடிக்கப்படுவதும் உண்மை, சாத்தியம், சாத்தியம் இல்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான், சாத்தியம் இல்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்றான், வட்டியை சாப்பிடுபவன் உலகத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டான், மறுமையில் எழுப்பப்படும் பொழுது, மறுமையில் எழுப்பப்படும் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன, சைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவான். சகோதரர், ஏன் இந்த தண்டனை அல்லாஹ் கொடுக்குறான் அவனுக்கு, அங்க மறுமையில உலகத்தில் பெரிய ஹாஜியாரா இருந்திருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு, பெரிய தொப்பி போட்டிருப்பாரு, அடிக்கடி உம்ரா செஞ்சிருப்பாரு, அடிக்கடி ஹஜ் செஞ்சிருப்பாரு, எல்லாம் செஞ்சிருப்பாரு, ஆனா எல்லாம் எந்த காசுல, எந்த காசுல, வட்டி காசுல. அந்த வட்டி காசுல செஞ்சதுனால இவர் செஞ்ச இந்த இபாதத்துக்கெல்லாம் ஏதாவது அல்லாட்ட மரியாதை உண்டா, மதிப்பு உண்டா? எந்த மதிப்பு கிடையாது. அங்க போனா சைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புனிதமான திருமுகத்தை தன்னுடைய அடியார்களுக்கு காட்டும் பொழுது அந்த திருமுகத்தை ரசிக்கிற பாக்கியம் அவருக்கு இருக்காது. ஏ இவருத்த என்ன பிடிச்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சே. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனிதமான கரங்களால தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஹவுதல் கௌசர் திராவத தண்ணி அள்ளி கொடுப்பாங்க, அவங்க கையால தண்ணி வாங்கி குடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம். அவருக்கு அந்த பாக்கியம் இருக்காது. ஏன், இவருக்கு என்ன பிடிச்சு போச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு. சஹாபாக்களை பார்க்க முடியாது, அவுபக்கர் ரலியல்லாஹு பார்க்க முடியாது, உமர் ரலியல்லாஹு பார்க்க முடியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவரை நரகத்தில் போடும் பொழுது அந்த நரக வேதனை மட்டும் அவருக்கு தெரியும். பைத்தியத்துக்கு நல்லது கிட்ட தெரியாதுங்கனால சூடு வச்சா தெரியாதா? ஆண்டு கத்தாத பைத்தியம் கத்துமா இல்லையா? அந்த மாதிரி அந்த வேதனைலாம் உண்டு, நரகத்தில் வேதனைகள் உண்டு, வரத்துல தெரியும். ஆனால் அவர் பைத்தியம் பிடிச்சதுனால அல்லாஹ்வை அல்லாஹ் ரசூலையும் மற்ற எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுக்குறான். கொடுத்துட்டு காரணம் சொல்றான் பாருங்க, ஏன் அல்லாஹ் இந்த வட்டியை சாப்பிடுற முடி இவ்வளவு மோசமான தண்டனை கொடுக்குறான் சொன்னா, தாலிக்க இது ஏனென்றால், தாலிக்க இது ஏனென்றால், பி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்ல ரிபா. அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் உலகத்திலே, என்ன சொல்லி கொடுத்தார், இன்னமல் பைஉ மிஸ்ல ரிபா. ஏமா வியாபாரத்தை மாதிரி தான் வட்டியும், வியாபாரத்தை ஹலாலாக்குறீங்க, வட்டி மட்டும் ஹராமாக்குறீங்க. இது அந்த காலத்தில் யூதர்கள் சொன்னது, ஆனா இந்த காலத்தில் முஸ்லீம் யூதர்கள் இந்த வார்த்தை சொல்றாங்க. ஏங்க வியாபாரம் மட்டும் ஹலாலுங்கிறீங்க, வட்டி மட்டும் எப்படி ஹராமாங்கிறீங்க? இன்னைக்கு வட்டிங்கிறது ஒரு விதமான ஒரு எக்கனாமிக்கல் மெத்தடாலஜி. வட்டிங்கிறது என்னது? ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மெத்தடாலஜி. அது நீங்க மத்த மத்த வியாபாரங்கள் பண்றீங்க, மத்த மத்த ரியல் எஸ்டேட் பண்றீங்க, இடத்த வாங்குறீங்க விக்கிறீங்க, பொருளை வாங்குறீங்க விக்கிறீங்க, இதெல்லாம் ஹலாலுங்கிறீங்க, வட்டியை மட்டும் ஹலால ஹராமுங்கிறீங்க. வியாபாரத்தின் நோக்கம் என்னங்க? வியாபாரத்தின் நோக்கம் என்ன? லாபம். வட்டியின் நோக்கம் என்ன? லாபம். ரெண்டும் ஒரே நோக்கம் தானே? வியாபாரத்தின் நோக்கம் எப்படி லாபமோ, வட்டி நோக்கம் லாபம் தானே? அப்ப லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய வியாபாரத்தை ஹலாலுங்கிறீங்க, லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய வட்டியை மட்டும் ஹராமுங்கிறீங்க. இன்னமல் பை மிஸ்ல ரிபா, வியாபார வட்டி எல்லாம் ஒண்ணுதானே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, ஒருத்த வட்டியை வாங்குறான்டா, வட்டி கொடுக்கறான்டா, அது பெரிய பாவம், பெரிய ஹராம். ஆனா இன்னைக்கு வட்டி வாங்காமலாம் வியாபாரம் பண்ண முடியாதா சார்? சும்மா நீங்க உங்க உபதேசப்பறம் மக்கா பள்ளியோட வச்சுக்கீங்க. நீங்க உங்க உபதேசம் அல்லாஹ் எதுக்கு ரெண்டு காது கொடுத்துருக்கான், ஒன்று இன்புட் ஒன்று அவுட்புட், ஒரு காதில் வாங்கிட்டு ஒரு காது விட்டு போயிடுறோம். ஆனா சும்மா போட்டு ரொம்ப போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வட்டி ஹராம் கூடாது அப்படிலாம் ஓரளவு சொல்லி அதை நிறுத்திக்கங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இன்னைக்கு வட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது சார். நீங்க என்ன வியாபாரம் பண்ணி பாருங்க தெரியும். நீங்க பள்ளியாசில உட்காந்து அல்லாஹ் இமாமத் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் போது? பாவம், வியாபாரம் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் வட்டி இல்ல வியாபாரம் பண்ண முடியாது. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எல்லா பிரச்சனையும் வட்டி. நீ உலகமே இயங்குறது வட்டி தான் இயங்கிட்டு இருக்குது. பேங்க்குகள் இயங்குறது வட்டியில, ஒரு இந்திய அரசாங்கம் இயங்குறது வட்டியில, தமிழ்நாடு கவர்மெண்ட் இயங்குறது வட்டியில, உலகமே இயங்குறது வட்டியில. இப்படி உலகமே வட்டியில இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க மட்டும் நான் வட்டியை நோக்கி எதிர் நீச்சல் போடுறேன் அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் இது? அதனால கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க சார். உங்க பயானலாம் சொல்றமா இல்லையா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீ வட்டி இல்லாமல் இருக்க முடியாது சார். ஒருத்தர் இந்த நம்பிக்கை கொள்வான், வட்டி இல்லாம நீங்க வியாபாரம் பண்ண முடியாது, வட்டி இல்ல தொடர்பு இல்லாம நீங்க பிசினஸ் பண்ண முடியாது, வட்டி தொடர்பு இல்லாம உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்டா, அவன் குஃப்ரை நோக்கி சென்று விட்டான், குஃப்ரல கால வச்சுட்டான், காஃபிர் ஆயிட்டான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. லாயு கல்லிஃபுல்லா நப்சன் இல்லா உசாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அளவுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். அதான் நம்மளால முடியாத ஒண்ணே நம்மளை திணிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்றான். நம்மளால முடியாத ஒண்ணே நம்மளை திணிக்க மாட்டான். அப்ப வட்டி விஷயத்துல இன்னைக்கு வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண முடியாது, வட்டி இல்லாம உலகத்தில் வாழ முடியாது, வட்டி தொடர்பு இல்லாமல் பூமியில இருக்க முடியாது அப்படின்டா, அப்ப முடியாத ஒண்ணே அல்லாஹ் நம்மளை திணிச்சிட்டான். அதான் அர்த்தம், முடியாத உடனே அல்லாஹ் நம்மள திணிச்சிட்டான். அப்ப முடியாத உடனே திணிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் போய் சொல்லிட்டான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? போய் சொல்லிட்டான். முடியாத உடனே திணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு முடியாத உடனே எங்க மேல திணிக்கிறான். அல்லாஹ் என்ன திணிக்கலாம்? நீங்க வட்டி வாங்காம, வட்டி கொடுக்கல் வாங்கல் இல்லாம, வட்டி தொடர்பு இல்லாம, வட்டி பிசினஸ் இல்லாம நீங்க உலகத்துல வாழ முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப முடியாத உடனே அல்லாஹ் எங்க மேல திணிச்சிட்டான். முடியாத உடனே திணிக்க மாட்டேன்னு சொல்றானே குர்ஆன்ல, அல்லாஹ் போய் சொல்லிட்டான். நவுது பில்லாஹ், அதான அர்த்தம். அதுக்கு வட்டி தொடர்பில்லாம யார் உலகத்தில் வாழ முடியும் நினைக்கிறாரோ அதான் அர்த்தம் அதுக்கு. அதனால தான் இன்னைக்கு வட்டி இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது அசரத், வட்டி தொடர்பில்லாம வாழ முடியாது என்று யார் பேசுகிறார்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் குஃபர்ல கால வச்சுட்டாங்க, காஃபிர் ஆயிட்டாங்க அவங்க. அதனால தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை, மறுமையிலே மன்னிக்க முடியாத தண்டனை. தாலிக்கு பி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வட்டி வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னா. அவன் என்ன சொல்றான், லாஜிக்கா பேசுறான். நான் சொன்னது என்ன லாஜிக்கு, இதுல நோக்கம் என்ன பெனிஃபிட், இதுல நோக்கம் என்ன பெனிஃபிட், ரெண்டுமே பெனிஃபிட் பொழுது ஏன் இது மட்டும் ஹராம் இது மட்டும் ஹலாலு, ஏன் வட்டி மட்டும் ஹராம் வியாபாரம் மட்டும் ஹலாலு, ரெண்டு பெனிஃபிட் நோக்கம் ஒரே நோக்கம் தானே, ஒரே மக்சத் தானே. இதுக்கு அல்லாஹ் லாஜிக்கா பதில் சொல்லணும்ல, வட்டி ஏன் ஹராமு வியாபாரம் ஏன் ஹலாலு, அல்லாஹ் லாஜிக்கா சொல்லணுமா இல்லையா, அதானே முறை லாஜிக்காக லாஜிக்கா பதில் சொல்லணுமா இல்லையா. அல்லாஹ் சொன்னா ஒரு மண்ணா மட்டும் லாஜிக் கிடையாது, அஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி விட்டான் வியாபாரத்தை ஹலாலாக்கி விட்டான், போ முடிஞ்சு போச்சு. இங்க அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறான், அதிகாரத்தை பயன்படுத்தினா. எப்படி ஷைத்தான் அல்லாஹ் லாஜிக்கா பேசினா, என்ன பேசினா, ஹலக தனி மின்னார் வா ஹலக தோ மின் தீன், அல்லாஹ் என்ன நெருப்பால் படைத்தாய், ஆதம மண்ணால படைச்ச, நெருப்பு உயர்ந்ததா மண் உயர்ந்ததா, நெருப்பு உயர்ந்தா மண் உயர்ந்ததா, மண் ரொம்ப பணிவு தன்மை கொண்டது, எவ்வளவு குத்தினாலும் எவ்வளவு உடைச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு வெட்டினாலும் தாங்கிக்கும், ஆனா நெருப்பு தொட்டாலே உங்களை சும்மா விடாது, நெருப்பு தொட்டாலே சும்மா விடாது. மண் அப்படி இல்ல, மிதிங்க குதிங்க வெட்டுங்க குத்துங்க அள்ளி போடுங்க ஒன்னும் கண்டுக்காது. அப்போ மண்ணை விட நெருப்பு தான் உயர்ந்தது, உயர்ந்த படைப்பாகிய நான், உறைந்த நெருப்பால் படைக்கப்பட்ட நான், அற்பமான மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு சஜா செய்ய சொல்லியா அல்லாஹ், இது நியாயமா அப்படின்னு அல்லாக்கே நியாயம் கத்து கொடுத்தான். அல்லாட லாஜிக் பேசினா, அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிருக்க லாஜிக்கா, இல்லப்பா மண்ணு தான் உயர்ந்தது நெருப்பை விட அப்படின்னு லாஜிக்கா அல்லாஹ் சொல்லியிருக்கணும், உதாரணங்கள் சொல்லி சின்ன சின்ன சம்பவங்களை சொல்லி அழகா அல்லாஹ் புரிய வைக்கணும். இது யாருக்கு, தன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுக்கு. ஒரு அத்தா பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, அத்தா இது ஏன்தா, இது ஏன்தா ஏன்தா இப்படி செய்யக்கூடாது, அதுவாப்பா இது அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்ல பாரு. அதே பையன் திமிர் எடுத்து அத்தாட பேசினாண்டா, எழுத்து பேசினாண்டா, அவன் விளக்கம் சொல்லுவாரா, வெளியே போடா ராஸ்கல், ஏன் காசு திருப்பிட்டு எனக்கு எழுத்து பேசுறியா, அப்ப தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவாரு. அந்த மாதிரி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஜமாலியத்து ஒன்று இருக்குது, ஜலாலியத்து ஒன்று இருக்குது. ஜமாலியத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா நல்லா ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி அழகா சொல்லிக் கொடுப்பான், இது அல்லாஹ்வுடைய ஜமாலியத். ஜலாலியத்ங்கிறது அவனுடைய கோபம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஆணவம், அல்லாஹ்வுடைய அகம்பாவம், இதெல்லாம் சொந்தக்காரன் தான். ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் நமக்கு தான் ஹராமு, அல்லாஹ்க்கு அதெல்லாம் சொந்தக்காரன் இருக்கலாம், ஆணவத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அல்லாஹ் என்ன பண்ண, ஜலாலியத்தை காட்டுறான், அதே ஜலாலியத்தை இங்க காட்டுறான் பாருங்க. இவன் வட்டி வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதானங்க அப்படின்னு லாஜிக்கா பேசும்போது அல்லாஹ் லாஜிக்கா பதில் சொல்லல, அடிச்சிருப்பால அஹல் அல்லாஹ் பை ஹரம ரிபா, அல்லாஹ் ஹலாலாச்சு வியாபாரத்தை ஹலாலாக்கிட்டான் வட்டி ஹராம் ஆகிட்டான் போ, அல்லாஹ் தீர்மானிச்சு முடிஞ்சு போச்சு, நீ லாஜிக் பேசிட்டு இருக்க, அல்லாட சட்டம் இதுதான் அப்படிங்கிற தொழில அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஹரம ரிபா ரபிஹி, யாருக்கு அல்லாவிடத்திலிருந்து இந்த மாதிரி உபதேசங்கள் வந்து, வட்டியால் தீண்ட வட்டியை கொடுக்கிறவன் சைத்தானால் தீண்டப்பட்டு மறுமையிலே பைத்தியம் திரும்ப எழுப்பப்படுவான், இது ஹராமே அப்படிங்கிற இந்த உபதேசம் வந்த பிறகு ஃபன்தஹா, அதை விட்டு விலகி கொள்கிறாரோ, அஸ்தோஃபில்லா அல்லாஹ் சொல்லிட்டான், ரப்பே இனிமே இந்த பாவம் செய்ய மாட்டேன் அல்லாஹ், தெரியாம செஞ்சிட்டேன், வட்டி வாங்கிட்டேன், வட்டி கொடுத்துட்டேன், வட்டியில மாட்டிக்கிட்டேன், இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அல்லாஹ் என்று விலகி கொள்வானோ, ஃபலஹு மா ஸலஃப், இதற்கு முன்னால் அந்த வட்டியின் மூலமா என்னென்ன சம்பாதிச்சானோ அதெல்லாம் அவனுக்கு ஹலால், அதெல்லாம் அவனுக்கு ஹலால். இது எப்போ தெரியாம செஞ்சுட்டு திருந்திட்டான்டா. நம்மால் என்ன பண்றான், வட்டி ஹராமா, இந்த வட்டி ஹராமா, காதை பொத்திப்பான், ஹராம்ங்கிற வார்த்தை கேட்ட மாட்டான், நல்ல சம்பாதிச்சு 4 கடை 8 வீடு பங்களா வாசல் தாடி தொப்பி உம்ரா ஹஜ் எல்லாம் வந்த பிறகு நான் இப்ப தௌபா செஞ்சுட்டேன். முதல் காலத்துல பண்ணோம் வட்டி வியாபாரம், ஒரு காலத்துல எங்க குடும்பத்துல வட்டி வியாபாரம் பண்ணாங்க, இப்ப அஸ்தகஃபிர்லா தௌபா கிட்ட போறதே இல்ல சுரத். அல்லாஹ் சொன்னா யாரடா அம்ருஹு இலல்லாஹ், இந்த மாதிரி ஏமாத்துறவனே அல்லாஹ் பாத்துட்டு இருக்கான். நீ தமிழ்நாட்டுல ஊர் இருக்குது பிரபலமான ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர் பேர் வேண்டாம். அந்த டிவியில அடிக்கடி கேள்வி வரும், அடிக்கடி ஊர்ல கேள்வி வரும், எங்க மாமனார் வட்டி ஆசை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, என் புருஷனுடைய அண்ணன் வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவன் காசை பயன்படுத்தலாமா கேள்வி வருது பாருங்க. அந்த ஊர் மக்கள் பூரா பெரும்பாலும் இப்படித்தான், நல்லா தெரியும் வட்டி ஹராம்னு. ஏன் அந்த ஊருக்கு ஆலிம் சாக்கர் போலியா, பயன் பண்ணலையா? நானே 7-8 தடவை அந்த ஊருக்கு பயானுக்கு, 7-8 தடவை ஊருக்கு பயானுக்கு போயிருக்கேன். நான் ஒரு ஆளே, இந்தியா ஃபுல்லா உலமாக்கள் வருவாங்க அந்த ஊருக்கு, பெரிய பெரிய உலமாக்கள் பயன் பண்ணிருக்காங்க, வட்டி ஹராம் வட்டி ஹராம் வட்டி ஹராம். அப்பெல்லாம் காதல வாங்குறதே இல்லை, நல்ல சம்பாதிச்சு நல்ல கொழுத்து இவ பெரிய ஹாஜியார் ஆயிட்டாரு, சமுதாயத்தில் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு, நல்ல 4 கிலோ தாடி வந்துருச்சு, 2 அடி உயரத்தை தொப்பி போட்டாச்சு, உம்ரா ஹஜ் எல்லாம் வந்து இப்போ ஒரு காலத்தை செஞ்சோம் சரத், தெரியாம செஞ்சிட்டோம். அது இப்ப பாக்கணும் ஆக்ஷனை. அல்லா சொல்லா வா அம்ருஹில் அல்லா, எல்லாம் எங்கிட்டது வா, எங்கிட்டது வா, அப்ப பாத்துக்கிறவா. உண்மையிலேயே ஒருத்தர் தெரியல பாவம், தெரியாம வட்டியில போய் மாடிக்கிட்டாரு, அல்லாட வசனத்தை கேட்டவன விலகி வந்துடுறாரு, அல்லாட உபதேசத்தை கேட்டவன விலகி வந்துடுறாரு. அல்லாஹ் சொன்னா ஒமன் ஆரதன் திக்ரி, ஒமன் ஆரதன் திக்ரி, என்னுடைய உபதேசத்தை எவன் நிராகரிக்கிறானோ ஃபைன்னலஹு மைஷதன் லங்கா, அவனுக்கு உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருவோம். உபதேசத்தை கேட்ட உடனே அஸ்தஃபிர்ல்லாஹ் தெரியாம செஞ்சிட்டே ரப்பே, இனிமே இந்த வட்டி பக்கம் போயிட மாட்டேன் அல்லாஹ், ஒரு காலம் தெரியாம செஞ்சிட்டேன் அல்லாஹ், போயிட மாட்டேன், தனக்குள்ளே தௌபா செய்யறான், அவனை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் திமிர் எடுத்து போய் ஒமன் ஆரதன் திக்ரி, என்னோட உபதேசங்களை எவன் நிராகரிக்கின்றானோ ஃபைன்னலஹு மைஷதன் லங்கா, அவனுக்கு உலகத்திலேயே நெருக்கடியான வாழ்க்கை கொடுத்துருவோம். என்னோட உபதேசம் நிராகரிக்க அவனுக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை கொடுத்துருவோம். அவனை கியாமத்தினால் எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்புவோம். அல்லாஹ் சொல்றான் கண்ணு இருக்காது, யார் உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய, இது வட்டிக்கு மட்டும் இல்ல, புது எல்லா பாவங்களுக்கும் எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை உலகத்தில் கேட்டு யார் நிராகரிச்சானோ அவனுக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை கொடுத்துருவோம், கியாமத்தினாலே அவனை குருடனாக எழுப்புவோம். கால அந்த அடியான் கேட்பான், லிம ஹஷர் தனீர் ரப்பி லிம ஹஷர் தனி ஆமா, யா அல்லாஹ் என் ரப்பே, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய், ஒக்கது கொண்டு பசீரா, நான் உலகத்தில் இருக்கும்போது நல்ல பார்வை உள்ளவனா இருந்தேன் யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் கண்ணாடி கூட போடலையே, டிவி ப்ரோக்ராம் தெளிவா பார்ப்பனே கண்ணாடி இல்லாம, நல்ல தெளிவான பார்வை இருந்துச்சு, ஒக்கது கொண்டு பசீரா, அல்லாஹ் சொல்றான் ஒக்கது கொண்டு பசீரா, நான் தெளிவான பார்வை உள்ளவனா இருந்தேனே, லிம ஹஷர் தனியா ஆமா, என்ன ஏன் அல்லாஹ் குருடனாக எழுப்பின. அல்லாஹ் பதில் சொல்வானா, கால கதாலிக்கு அத்தத்க ஆயாத்துனா, நீ இப்படிதான்பா பூமியில் இருக்கும் பொழுது என்னுடைய வசனங்கள் உனக்கு ஓதி காட்டப்பட்டுச்சு, என்னுடைய ஆயத்துகள் எடுத்து சொல்லப்பட்டுச்சு, என்னுடைய உபதேசங்கள் உனக்கு முன்னால் வைக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டியப்பா, கேட்டு இங்க போனோட அங்க வெளியே போன மறந்துட்டியே, ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டியே, அதே போன்று இன்றைய நாளிலும் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், அழிக்க இப்படித்தான் அல்லாவுடைய உபதேசங்களை மறுக்கக்கூடிய மக்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன், போன அரகத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக, எந்த உபதேசங்களை கேட்கின்றோமோ அல்லாவுடைய வசனங்களையும் அல்லாவுடைய ஆயத்துகளையும் அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ரப்பல்லாஹ் தந்தருவானாக. வாஹர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் வட்டியினுடைய வகைகள், வட்டில எத்தனை வகை இருக்குது, என்னென்ன வகை, ஏன் நல்லா சொல்றான், வட்டி சம முடியல இன்ஷா நாளைக்கு பார்ப்போம். சவுதியில் கேட்டிருக்காங்க, சவுதியில் ஜனாசா தொழுகையில் ஒரே ஒரு சலாம் தான் கொடுக்கிறார்கள், ஆனால் இங்கு 2 சலாம் ஏன் கேட்கிறாரு. நீ மக்கா மதினாலாம் பாத்தீங்கன்னா ஜனாசா தொழில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் முடிச்சிருவாங்க, நம்ம 2 சலாம் கொடுக்கிறோம். இது ஹதீஸ்ல வந்து 2 மாதிரி வந்துருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 சலாம் கொடுத்தான்னு ஹதீஸ்ல வருது, 2 சலாம் கொடுத்தான்னு வருது. இப்ப நாம எதை ஃபாலோ பண்றதுன்னு சொன்னா, சவுதியில் இருக்கும் பொழுது மக்காலே இருக்கிறோம், ஜனாசா தொழுகை நடக்குது, நாம இமாம் 1 சலாம் கொடுத்தா நாம 1 சலாம் கூட முடிச்சிடணும், நாம திரும்ப என்ன கொடுக்கூடாது, 2 சலாம் கொடுக்கூடாது. இங்க வந்த பிறகு இமாம் 2 சலாம் கொடுத்தா 2 சலாம் கொடுக்கணும். ஏன்னா இந்த விஷயங்களை இமாம் என்ன செய்யறா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரசூல் அப்படிதான் இந்த ஜுஹைல் இமாம் லியோத்தம பிஹி, இமாம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் அவரை பின்பற்றுறதுக்காண்டித்தான். அதனால 2 சலாம் 1 சலாமா, ரசூலுல்லாஹி சில தருணங்களை 2 சலாம் கொடுத்துருக்காங்க, சில தருணங்களை 1 சலாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே அதிசாதாரம் இருக்குது. சூரா தாஹாவில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் நேரடியாக பேசுவதாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேராஜ் இரவை தவிர அல்லாஹ் வஹி மூலமாக பேசினான். இதற்கு ஏதும் விளக்கம் உள்ளதா? விளக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதாவது சூரா தாஹால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக பேசுறான். உமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உங்க கையில் என்ன வச்சிருக்கீங்க? அல்லாஹ் கேட்கறான், உங்க கையில் என்ன வச்சிருக்கீங்க? கால ஹிய அசாய், இது என்னுடைய அசா. அத்தவக்கவ அலைஹா, நான் இது மேல சாஞ்சி உட்கார்ந்துப்பேன். அஹுஷ் பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடு மாடுகளுக்கு மரத்திலிருந்து இலை பறிச்சு போடுவேன். ஒளிய ஃபீஹா மஹாரி புஹரா, இன்னும் இதுல எனக்கு நிறைய மல்டி பர்பஸ் இருக்குது. எனக்கு இதுல இன்னும் நிறைய எனக்கு மல்டி பர்பஸ் நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு, யூஸான பொருள் இது. அல்லாஹ் கேட்டது உன் கையில் என்னதுன்னு கேட்டான். மூசா என்ன சொல்லிட்டு போயிடலாம்? அசான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் இவ்வளவு வியாக்கியானம், ஏன் இவ்வளவு விளக்கம் அப்படின்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, அல்லாஹ்ட்ட எனக்கு பேச கிடைச்ச வாய்ப்பு. ஒரு லவ்வர் பேச வாய்ப்பு கிடைச்சா எப்படி பேசுறாங்க? லவ்வர் காதல் சொன்ன காதல் நீங்க உடனே தப்பா நடந்து போயாதுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய லவ்வரா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய காதலன், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய காதலன். அப்ப தனக்கு பேச கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சில பேர் பாக்குறோம்ல, அவங்களாம் விட்டுருங்க. எங்கிட்ட சில பேர் பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா, சலாம் அலைக்கும், நல்லா இருக்கேன், நல்லா முடிஞ்சு, நல்லா இருக்கீங்க கேட்டா நல்லா முடிஞ்சு, உங்களை பார்க்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், நேரில் வந்தேன், சரி ரொம்ப சந்தோஷங்க, எங்க இருக்கிறீங்க? நான் அந்த ஊர்ல இருக்கிறேன், நான் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களை டிவியில தான் பார்த்துருக்கிறேன், மெட்ராஸுக்கு ரொம்ப உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேசிட்டே இருப்பாங்க. இது மனித இயல்பு. நம்ம யாரை விரும்புறோமோ, யாரை நேசிக்கிறோமோ, ஆனா அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலு வார்த்தை பேசலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இது யாருக்கு? அல்லாவே கிடைச்சிருக்கான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாவே கேள்வி கேட்கறான், விடுவாங்களா? எக்கச்சக்கமா பேசினாங்க. அல்லாஹ் பார்த்தா, அப்படியா, இந்த கம்பு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஓவர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க இந்த கம்பு மேல. இது மேல சாஞ்சி பாறா, இலை பறிப்பாராம், இன்னும் நிறைய பிரயோஜனம் இருந்தான். அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தர்பிய தேவை. காலத்தின கால அல்கிஹா யா மூசா, அதை போடுங்க, கீழே போடுங்கன்னு அல்லாஹ் கீழே போட்டாங்க. ஃபல்காஹா ஃபைதா ஹிய ஹய்ய துன்தஸா, படம் எடுக்கும் பாம்பா மாறி போயிடுச்சு. அசா என்ன மாறி போச்சு? படம் எடுக்கும் பாம்பா மாறி போச்சு. கால கால ஹுதுஹா, புடி. ஐயோ, இதை பிடிக்கிறதா? அசா தானே புடி சொன்ன. என்ன சொன்ன? சாஞ்சி உட்கார்ந்துப்பேன், இப்ப சாஞ்சி உட்காந்து மேல பாம்பு மேல புடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, இல்ல வலா தஹஃப் சனுஈதுஹா சீரத்தஹல் உலா, பரவாயில்ல புடிங்க, நான் மறுபடியும் கம்பா மாத்துறேன். இப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான், பிடிச்சா என்ன மாறிடும்? கம்பா மாறிடும். பாம்பா போய் பிடிச்சாங்க, கம்பா மாறிடுச்சு. அப்ப அல்லாஹ் தர்பியத்தை ஏற்படுத்துறான். அப்ப மூசா சொன்னாங்க, யா அல்லாஹ், இது கம்பு இல்ல பாம்பு இல்ல, நீ என்ன நினைக்கிறியா? அது அப்ப இந்த மாதிரி பேசினாங்களே, இது ரசூலாட்ட அப்படி பேசலையா அப்படின்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னா, தில்க ரசூல் ஃபல்லல்னா பாலஹும் அலா பாதின், அந்த ரசூல்மார்களை சிலரை கண்ட சில விஷயங்கள் அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பான், இன்னொரு நம்பிக்கை இன்னொரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பான். ஒவ்வொரு நம்பிக்கை அவன் ஆடிய முக்கியத்துவத்தை கொடுக்குறான். அதை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினேன், அல்லாஹ் ஏன் ரசூலாட்ட பேசல அப்படி கேள்வி நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அல்லாஹ் ரசூலாட்டையும் அல்லாஹ் பேசினா, எப்படி பேசினா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வச்சு பேசினா. ரசூலாட்ட அல்லாஹ் பேசணும்னு விரும்பும் பொழுது தன்னிடத்திலே அழைத்து தன்னுடைய அரிசில உட்கார வச்சு அல்லாஹ் பேசினான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? இது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வோட சிறப்பம்சம். இது அல்லாஹ் நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. தாருல் இஃப்தா தேவ்பந்து ஃபத்வா படி, ஃபசாயில் அமால், ஃபசாயில் சதக்கா, பெஹிஷ்தி சேவர், ஹயாத்துல் முஸ்லிமீன், தாலிமுல் இஸ்லாம், இவை அனைத்து நல்ல கிதாபுகள் ஆகும். இந்த கிதாபுகளை குரானோடு சேர்த்து படிக்கலாமா? குரானோடு சேர்த்து படிக்கலாமா? என்ன அர்த்தம் புரியல. குரானை படிங்க, குரானை விளங்குங்க, அதில் அமல் செய்யுங்க. இந்த கிதாபு நல்ல கிதாபுகள், ஹயாத்துல் முஸ்லிமீன், தாலிமுல் இஸ்லாம். தாலிமுல் இஸ்லாம் இஸ்லாமிய தாலிம், உருதுல வந்து ரொம்ப அற்புதமான கிதாபு. பாமர மக்களும் இஸ்லாத்தை விளங்கிற மாதிரி பொத்துக்கோம். அதே மாதிரி அஷ்ரபலி தானி ரமத்துலாலி பெஹிஷ்தி சேவர், இது வந்து உருது மொழி பேசக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், ஒரு பெண் வந்து பெஹிஷ்தி சேவரை முழுமையாக படிச்சு புரிஞ்சா ஆராலியும் ஆயிரலாம். அவ்வளோ மார்க்க விஷயங்கள் பெஹிஷ்தி சேவரில் இருக்குது. நமக்கு என்ன பெரிய நசீப், பே நசீப் என்னக்கா, நமக்கு அது தமிழில் கிடைக்கல. உருதுல அற்புதமான புத்தகம் பெஹிஷ்தி சேவர். இது விளங்காதவங்க சில பேர் எல்லாத்தையும் குறைச்சோடும், இதையும் குறை சொல்லுவாங்க, குறைச்சோடும் குறைச்சுட்டே இருக்கட்டும். அதனால இதான் நல்ல கிதாபுகள், நல்ல புத்தகங்கள். தாலிமுல் இஸ்லாமா இருக்கட்டும், ஹயாத்துல் முஸ்லிமீனா இருக்கட்டும், பெஹிஷ்தி சேவரா இருக்கட்டும், இது நல்ல கிதாபுகள். ஃபசாயில் அமால், ஃபசாயில் சதகா, இதுமா நல்ல கிதாபு அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் குறை இருக்குமா? அதுலயும் குறை இருக்கும். மனிதரால் எழுதப்பட்ட எல்லாத்தையும் குறை இருக்குதான் செய்யும். குறையில ஓரமாத்திக்கு வச்சுட்டு நல்லது எடுத்துங்க. குறையே பாக்குற கண்ணுக்கு எல்லாமே குறையாத்தான் தெரியும். அதனால நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுலயும் சரியான ஹதீஸ்கள் இருக்குது, ஆதாரப்பட ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ்கள் நல்ல விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கங்களை படிக்க தப்பு கிடையாது. குரான் ஓதி பாத்திரத்தில் ஓய்த்து உடல்நிலை சரியில்லாத போது அது குடிக்கலாமா? குரான் ஓதி பாத்திரத்தில் வைத்தா? ஓதி எப்படி பாத்திரத்தில் வைக்க முடியும்? ஊதி சொல்றாரோ தண்ணிய ஊதி, உடல்நிலை சரியில்லாத போது அது குடிக்கலாமா? நல்லது இல்லைங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த சரியான முறை அல்ல. அப்படி குடிச்சாங்கன்னு சொல்லி குரான் ஓதி ஊத மட்டும்தான் அனுமதி. குரான் ஓதி ஊதலாம், யாசின் ஓதி ஊதலாம், தண்ணியில ஊதியும் தண்ணியை குடிக்கலாமா? அது தெளிக்கலாமா? அதை விட சிறந்தது ஜம்சம் தண்ணி. எல்லா நோய்களுக்கும் ஜம்சம் தண்ணியில மருந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதை வீட்டில் சேமிச்சு வச்சு உடம்பு சில குடிக்கலாமா? தாராளமா குடிக்கலாம். நிச்சயமா இன்ஷால்லாஹ் ஷிஃபா கொடுப்பான். இஸ்திகாரா தொழுகையில் அரபியில் தான், அரபியில் துவா கேட்டுவிட்டு நம் தேவையை தமிழில் கேட்கலாமா? தொழுகையில தமிழில் கேட்க முடியாது, அரபியில் கேட்டு தொழுகை முடிஞ்ச பிறகு தமிழில் கேட்டுக்கலாம். நான் வாங்கிய நிலத்திற்கு 80% பணத்தை செலுத்தி விட்டேன், ஆனால் ரிஜிஸ்டர் செய்யவில்லை. நான் ஜக்காத்து 80%க்கும் கொடுக்க வேண்டுமா? அது உங்க பொருள் தான். எப்ப 80% பணம் கொடுத்துட்டீங்களோ உங்க பொருள் தான், ரிஜிஸ்டர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அதனால அந்த பொருளுக்கு ஜக்காத் கொடுக்க. எப்போ நீங்க வாங்கின நிலம் வியாபார நிலமாக இருந்தால், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிலத்திற்கு எப்ப ஜக்காத்துன்னு சொன்னா, நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, ஒரு இடத்தை விற்கிறீங்க, இந்த இடத்தை வாங்குறீங்க, அந்த இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்குறீங்க, இப்படி இடம் மாறி மாறி வித்து வித்து வாங்கி எடுத்தீங்கன்னா அது வியாபார பொருள், அப்ப ஜக்காத் கொடுக்கணும். இல்ல உங்க சேமிப்புக்காக வேண்டி, பின்னாடி உதவுங்கிறதுக்காண்டி பின்னாடி வீடு கட்டலாம், இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்கான சேமிப்புக்காண்டி சேவிங் அடிப்பில் வாங்கி போட்டீங்கன்னா அதுக்கு ஜக்காத் கிடையாது. விருந்தினர்கள் அதிகமாக இருக்கும் நிலையில் அக்கீகாவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆடுகளை தவிர அதிகமான ஆடுகளை கொடுக்கலாமா? அத்துடன் சேர்த்து குழந்தைக்கு பெயர் வைக்கலாமா? பெயர் வைக்கும் முறை என்ன? விருந்தினர் அதிகமாக இருக்கிற நிலையில் அக்கீகா ஆடையும் மற்ற ஆடையும் சேர்த்து கொடுக்கலாமா? தப்பு கிடையாது, தாராளமாக செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. விருந்தினருக்கு உணவாகவும் அதை சமைச்சு விருந்தாகவும் கொடுக்கலாம். சரி, அதுடன் சேர்த்து குழந்தைக்கு பெயர் வைக்கலாமா? குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்குன்னு தனி ஃபங்க்ஷன் விருந்தெல்லாம் கூப்பிடணும் அவசியம் கிடையாது. நபிசுலாம் சொல்லாங்க, குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கணும், வலது காலையில் பாங்க எடுத்து காலையில் காம சொல்லி பேர் வைக்கணும். ரசூலா சொல்றாங்க, இது ரசூலோட சுண்ணத்து. நம்ம எடுத்த உடனே பிறந்த உடனே அப்துல்லா பேர் வச்சிருவான். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு நல்ல அழகான பேரா இன்டர்நெட்டை தேடி நல்ல ஃபேன்சியா இருக்கிற மாதிரி பாரா எடுத்து அப்புறம் புதுசாக ஒரு பேர் வைப்பான். அதெல்லாம் அல்லா ஏத்துக்கணும். முதல்ல வைக்கிற பேர் அதான் அல்லா கூப்பிடுவான், அல்லா அந்த பேர் தான். நீ 1000 பேர் மாத்தினாலும் சரியே. பெயர் வைக்கும் முறை என்ன? பெயர் வைக்கிறது தனி முறையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீ அந்த பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதான் பேரு. சபேபராத் வெள்ளிக்கிழமையில் இருந்தால் நோன்பு நோக்கலாமா? சபேபராத்துக்கு நோம்பிக்க கூடாது, அப்புறம் வெள்ளிக்கிழமை நோம்பிக்கல கேள்வியது, டபுள் நோம்பா? எனக்கு வழமையை விட அதிக நாட்கள் பீரியட் வந்தால் நோன்பை அந்த நாட்கள் முழுவதும் விட வேண்டுமா? உங்களை வழமை எத்தனை நாட்கள் அதை தான் கணக்கில் கொள்ளணும். ரமதான மாசத்துல சசமியா உடல்நிலை மாற்றங்கள்னால சூட்னால ரெகுலர் டேஸ் என்னவோ அதை விட அதிகமா பில்டிங் ஆச்சுனாக்கா அந்த ரெகுலர் டேஸ் எத்தனை கணக்கு பண்ணி அதோட நோம்பு முடிச்சிடணும். அந்த ரெகுலர் டேஸ் கணக்கு பண்ணி அதோட தொழுகை ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் பிளீடிங் இருந்தாலும் சரியே, பிளீடிங் இருந்தா என்ன பண்ணும்? ஒவ்வொரு வக்தக்கும் கிளீன் பண்ணணும், ஒது செஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு வக்தக்கும் பிளீடிங் கிளீன் பண்ணும், ஒது செஞ்சுக்கணும். ஒது செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம்? தொழுகலாம். எப்போ வழமையா வரக்கூடிய நாட்கள் எடுத்தாலும் வழமையா அவங்களுக்கு 5 நாள் தான் வரும். ஆனா ரமலான திடீர்னு பார்த்தா 6 நாள், 8 நாள், 10 நாள் வந்துச்சுன்னா அவங்க 5 நாள் கணக்கு பண்ணி மீதி நாட்கள் நோம்பு வைக்கணும், மீதி நாட்கள்ல தொழுகையும் நடத்தணும் அவங்க. இதெல்லாம் வந்து சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களுக்குள்ள நிலைமை ரசூல நேரில் போய் கேட்கறாங்க. யார சொல்ல? ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. யார சொல்ல? எனக்கு வந்து இன்னி முஸ்தஹல்லா, நான் வந்து முஸ்தஹலான பெண்ணா இருக்கிற, பிளீடிங் அதிகமா இருக்கிற பெண்ணா இருக்கிறேன், எனக்கு என்ன சட்டம்? ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சட்டம் சொல்றாங்க. இப்படி உனக்கு ரெகுலர் நாள் என்னவோ, மோத்தாதா மோத்தாதா முத்தஹையர் அந்த மாதிரி பல வகைகள் இருக்கு பெண்கள்ல. அந்த மோத்தாதான்னு சொன்னா வழமையா இருக்கக்கூடிய பெண், வழமையா உனக்கு எத்தனை நாள் வருமோ அத்தனை நாள் கணக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளதுல இருந்து நீ வந்து சுத்தமான மாதிரி கணக்கு, நீ பிளீடிங் ஆனாலும் பரவாயில்ல, நீ அந்த பிளீடிங் மட்டும் கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு இது ஒவ்வொரு வாரத்துக்கு குளிக்கணும் அவசியம் கிடையாது, ஒவ்வொரு வகத்துக்கும் ஒது மட்டும் செஞ்சா போதுமானது அப்படின்னு ரசூல சொல்றாங்க. குளிப்பு கடமையான நிலையில் மஸ்னூன் துவாக்கள் ஓதலாமா? துவாக்கள் தப்பு கிடையாது, துவாக்கள் செய்ய தப்பு கிடையாது, சுன்னத்தான துவாக்கள். ஆயுள் அதிகரிக்க துவா செய்யலாமா? கேட்கலாம், தப்பு இல்லை, அல்லாட கேட்கலாம், அவளை இடத்த கூடாது, பாபாவே ஆயுள் அதிகரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு இடத்திலும் கையேந்தி வருபவர்களுக்கு உதவி செய்வதுதான் அல்லாவை பார்க்கலாம் என்று கூறினீர்கள், ஆனால் பள்ளிவாசல் வருபவர்களை ஏன் விரட்டுகிறீர்கள்? நல்ல கேள்வி. அதாவது நம்ம நேத்து சொன்னோம், ரசூலுல்லா சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவதாக, எந்த நிலையில் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒலி சாயில் ஹக்கன் உலவ் ஜாலா ஃபரசின், குதிரை மேலே ஏறி வந்து கேட்டா கூட தர்மம் செய்யறவருக்கு கேட்கறவருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, ஆனா பள்ளிவாசல்ல தர்மம் கேட்கறவன் ஏன் விரட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா எந்த நிலையில வந்து கேட்டாலும் கொடுக்கலாம்னு சொன்னாங்களோ அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பள்ளிவாசல்ல யாசகம் கேட்கறத வன்மையா கண்டிச்சாங்க. பள்ளிவாசல்ல யாசகம் கேட்கறத வன்மையா கண்டிச்சாங்க. கண்டிக்கிறது மட்டும் இல்ல, யாசகம் கேட்கறது மட்டும் இல்ல, பள்ளிவாசல் வந்து ஒருத்தர் சொல்றாரு, திடீர் எழுச்சி சகோதரர்களே என் பொருள் காணா போச்சு, யாரா பார்த்தா எங்கேயா பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. ரசூலா சொல்றாங்க, அந்த மாதிரி கேட்கறவருக்கு நீ திரும்பி சொல்லுங்க, உன்னுடைய பொருள் அல்லாஹ் கிடைக்க செய்யாமல் ஆக்குவானாக. லா ரத்தல்லாஹு அலைக்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அதுக்குள்ள இடமா அது? நீ எங்கேயோ தொலைச்சு விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கேட்கறதுக்கு இது விளம்பர ஸ்தாபன இடமா இது? அப்ப பள்ளிவாசலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, பள்ளிவாசலும் இஸ்ஸத் இருக்குது, அந்த பள்ளிவாசல கண்ணியத்தை பாதுகாக்கணும். பள்ளிவாசல உட்காந்து அல்லாட்ட மட்டும் கேட்க வேண்டிய நேரத்தில் நீ மக்கள்கிட்ட கையேந்திர, இது ரசூலா உண்மையா கண்டிச்சாங்க. அதனாலதான் நம்ம பள்ளிவாசல்ல ஏளனம் பண்ணா ஏளனம் பண்ணாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க ஏளனம் பண்றது இல்ல, நாம செய்யலாமா? ஒரு சகோதரர் வந்திருக்காரு, அவருக்கு உங்களால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா? அது ரசூலா செஞ்சிருக்காங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை வர்றாங்க ரசூலாட்ட, அந்த யார் ரசூலா கடுமையான வறுமையில் இருக்க யார் ரசூலா அப்படிங்கிறாங்க. அப்படியா உட்கார் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ரசூலா தொழுது முடிச்சோடனே அந்த சஹாபி எழுந்திரிக்க சொல்றாங்க எழுந்து எழுக்கி நிக்க வச்சு இவருக்கு உங்களால முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவருக்கா நம்ம மத்தவங்க சொல்லலாமா? சொல்லலாம். அவர் எழுந்து கேட்கலாமா? கேட்கக்கூடாது. யாசம் கேட்கக்கூடாது. நம்ம ரசூலுல்லாஹி சொன்ன அந்த முறைப்படி தான் நம்ம பள்ளிவாசல்ல யாராவது யாசம் கேட்டாலும் கத்தினாலும் நம்ம சத்தம் போடுறோம், எந்திரிக்காதீங்க சத்தம் போடாதீங்க. முறையா நம்மள்ட்ட சொல்லும் பொழுது நாம அனௌன்ஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு, நாங்க வசூல் பண்ணி தரோம் உங்களுக்கு. நாம நம்மள்ட்ட வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்போம், ஒரிஜினல் பூரா கேட்போம், ஜெனியூனான்னு பார்ப்போம், டூப்ளிகேட்டா ஃப்ராடான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து ஃப்ராடா இருந்தா அடிச்சு அனுப்புவோம், அடிச்சு அனுப்பியிருக்கோம். அந்த மாதிரி கேசுகளை ஃப்ராடா வந்து கேசுனா உதச்சு அனுப்பியிருக்கோம், நீ எங்க இந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பயந்து யார் நம்மள்ட்ட வர்றது கிடையாது, நேரம் வந்து பள்ளிவாசல் வந்து எழுச்சி கேட்கறது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா தடுக்கிறோம், கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா பள்ளிவாசலுக்கு ஒரு இஸ்ஸத் இருக்குது, கண்டி இருக்குது, அது ஒரு முறை இருக்குது. அல்லாஹ் ரசூல் கத்து கொடுத்த முறை, அந்த முறைக்காண்டி தான் நம்ம கூடாதுன்னு சொல்லாம தவிர, இல்லைனா மத்தபடி பிச்சைக்காரங்க விரட்டுங்கிறதோ யாசம் கேட்கல வெறுக்குங்கிறதோ நம்ம நோக்கம் அல்ல. இதுதான் நோக்கம். எங்கள் பாட்டனார் வழி பூர்வீகமாகவும் எங்கள் தந்தையின் சுய சம்பாத்தியத்திலும் எத்தியமான எங்களுக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் சொத்துக்களை சென்னை உட்பட அபகரிப்பதற்காக 37 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு ஒரு கூட்டு குடும்பத்தையே என்னங்க இது பெரிய ஓலை எழுதியிருக்கிறாரு. அபகரி சொத்துக்கள் அனைத்தையும் அபகரித்து வறுமையுடன் எங்களுக்கு அனாதைகளாக்கிய எனது தந்தையின் முதல் தூரத்து வழி முதல் தாரத்து வழி என சொந்த சகோதரிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இறைவனின் தண்டனையும் மறுமையை அச்சமூட்டி நினைவுபடுத்துமாறு எச்சரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த மஜிலை செல்லிப்போது அவர்களும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எச்சரித்தது போது அவர்கள் உம்ராவும் ஹஜ்ஜும் செய்தால் இறைவன் மன்னிப்பானா என்று கூறுகிறார்கள். அவர்களும் மார்க்கம் தெரிந்தவர் தான், இது உண்மையா அப்படின்னு கேட்டுக்காருப்பா. பாதிக்கப்பட்டவரு நீங்க அப்படி யார் இருந்தீங்கன்னா ரசூலா சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுங்க. யார் ஒருவர் ஒரு சகோதரனுக்கு சொந்தமான ஒரு ஜான் நிலத்தை அநியாயமாக அபகரிப்பாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே அவருக்கு 7 பூமியை அவருடைய கழுத்துல மாட்டி இழுத்துட்டு போங்குவா. அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, 7 பூமி அவரை தவளத்துக்கு வச்சு இழுத்துட்டு போ அப்படிங்குவா. பூமி ஆசைப்பட்டல, ஒரு ஜான் பூமி அபகரிச்சல, இந்த 7 பூமி தர்றேன் அப்படிங்குவான். அதனால சகோதரர்களே, இது மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு நம்ம பெரிய தீன் தாரிக்கிறோம், பெரிய பயான் கேட்கிறோம், குரான் ஹதீஸ் படி வாழணுங்கிறோம், பெரிய தக்வா இருக்குதுங்கிறோம், ஹஜ் உம்ரா செய்கிறோம். ஆனா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுடைய பத்வா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை விளங்காது. ஏற்கனவே சொல்லுங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, 3 பேருடைய துவாவுக்கு தடையே கிடையாது. அதுல ஒருத்தர் யாரு? அநீதம் இழைக்கப்பட்டவர். அநீதம் இழைக்கப்பட்ட துவாவுக்கும் அல்லாஹ்வுடைய அரசுக்கும் எந்த தடையும் கிடையாது. அவர் கையை தூக்கி பத்வா பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், நாசமா போடுவார் அவரு. இங்க இல்லாட ஆகத்துல நாசமாப்படுவாரு. அதனால சகோதரர்களே, சம்பந்தப்பட்ட யார் இருந்தாங்கடா பாவம் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனையா எழுதியிருக்காரு, அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய ஹேர வேண்டிய ஹக்கு என்னவோ அந்த ஹக்க முறையா கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு ஹக்கு கிடைக்கலண்டா சரியத் கொண்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இன்ஷால கூப்பிட்டு அவங்க வச்சு பேசுவோம் இன்ஷால்லா. வீட்டு தலைவர் ஏழைகளுக்கு சகாத்துக்காக ஆடை எடுத்து கொடுக்கிறார், ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்து கொடுக்க மறுக்கிறார். ஏன் என்று கேட்டால், உங்களுக்கு கொடுப்பது சகாத் இல்லை என்று கூறுகிறார். இது சரியா? வீட்டில் ஒன்று கொடுக்காம வெளியுள்ள கொடுத்து ஜகாத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? இது வித்தியாசமான குடும்ப தலைவராக இருப்பார் பொழுத்துறத. இதெல்லாம் மார்க்கம் தெரியாம செய்யறதுங்க, மார்க்கத்தில் இந்த மாதிரி இடம் இல்லை. சக்காத்தியே வந்து முதல்ல தன்னுடைய உறவினர்கள் கொடுத்துட்டு மிச்சம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு துணியில ஒரு சக்காத்து எடுத்து கொடுக்கற வெளியில போய் பெருமைக்காண்டி. தொழுகையின் போது சஜிதாவில் கண்களை மூடலாமா? மூடக்கூடாது. ரசூலா வந்து சஜிதாவுடைய இடத்தை பார்க்கறாங்க தொழுகையில, அதை பார்க்கத்தான் செய்யணும். வந்து தொழுகையில் மூடுறது நல்லதில்லை. தயவுசெய்து தொழுகையின் முறையை கூறவும். இன்ஷால்லா ஒத்தப்படியா அந்த ராத்திரில அந்த போடுவோம், அந்த பவர் பாயிண்ட் போட்டு தொழுகையில் முறையெல்லாம் காட்டுவோம். அது என்னண்டா, அதுல ஒரு துவா துவா வந்து உங்களை மனப்பாடம் பண்றதுக்காண்டி திரும்பவும் சொல்லவும் அப்படின்னு சொல்லி துவா சொல்லுவோம். நம்மால் என்ன பண்றது, அங்க திரும்பவும் சொல்ல திரும்பவும் சொல்லவும் அப்படின்னு துவா சொல்லுவாங்க. அது ஒரு துவா போல நினைச்சுக்கிட்டு திரும்பவும் சொல்ல உங்களுக்கு சொன்னது திரும்பவும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த துவா சொன்னா இவங்களும் திரும்பவும் சொல்லவும். அது ஒருத்தர் வந்து சொன்னாரு, கீழே வந்து ஒரு முறை சொன்ன, என்ன ஆசிரியர் நீங்க அந்த பவர் பாயிண்ட் போடுங்க பக்கிங்க திரும்பவும் சொல்லும் அதையும் சேர்த்து சொல்லுதுங்க அப்படின்றாரு. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணுங்க. பவர் பாயிண்ட் மறுபடியும் அந்த ஒத்தப்படி போட்டு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அது தொழுகையுடைய முறையா தெரிஞ்சிருக்கா அதை போட்டுக்கணும். இன்ஷாவை பாத்துங்க. துவா கேட்கும் போது கண்களை மூடலாமா? தப்பில்லை. கண்களை மூடனா மன ஓர்மை வருதுன்னா துவால கண்ணங்களை மூட தப்பு கிடையாது. மகரி தொழுகைக்கு பிறகு நாகம் வெட்டலாமா? அதெல்லாம் தாராளம் வெட்டுங்க, விரல வெட்டிக்காதீங்க. நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள் நாளைக்கு எல்லாரும் அல்லாஹ் சுமாத இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எந்த ஒரு மரசனி சொல்லுங்க.